వెంకటనాథార్య సంతార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సంభక్తాం సదాదిభి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం భయగ్రీవం ఉపాస్మహే. రామానుజయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం. యో నిత్యమచ్యుత పదాం భుజయుగ్మ రుగ్మ వ్యామోహసత్కవితరాణి తృణాయ మే అస్మద్గురోర్భగవతోస్య దయేకసింధోః రామానుజస్తి కరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుహ్యాన విధ్వస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాతోహం వ్యాముమేయం నమామి తమ్. ఫోర్త్ ధ్యానం స్టార్ట్ పన్ను ఇల్లయా. అథ చతుర్థోధ్యాయః అథ చతుర్థోధ్యాయః శ్రీభగవానువాచ ఇమం వివస్పతే యోగం ప్రోక్తవానహమవ్యయం. వివస్వాన్మనవే ప్రాహ మనురిక్ష్వాకవే బ్రవీత్. ఏవం పరంపరా ప్రాప్తం ఇమం రాజర్షయో విదుః. సకాలే నేహ మహతా యోగో నష్ట పరంతప సయేవాయం మయా తేజ్య యోగ ప్రోక్త పురాతన భక్తోసి మే సఖా చేతి రహస్యం చేతదుత్తమం. అర్జున ఉవాచ అపరం భవతో జన్మ పరం జన్మ వివస్వతః. శ్రీభగవానువాచ బహూని మే వ్యతీతాని జన్మాని తవ చార్జున. నాన్యహం వేద సర్వాణి నత్వం వేత్థ పరంతప. అజోపి సన్న వ్యయాత్మా భూతాన్ భూతానాం ఈశ్వరోపి సన్. ప్రకృతి స్వామధిష్టాయ సంభవామ్యాత్మమాయయా. నిర్భవతి భారత అభ్యుత్థానం మధర్మస్య. సదాత్మానం సృజామ్యహం. పరిత్రాణాయ సాధూనాం. వినాశాయ చ దుష్కృతాం. ధర్మ సంస్థాపనార్థాయ. సంభవామి యుగే యుగే. జన్మ కర్మ చ మే దివ్యం. ఏవం యోగేతి తత్పదః. త్యక్త్వా దేహం పునర్జన్మ. నైతి మాం ఏతి తోర్జున. వీతరాగ భయ క్రోధ. మన్మయా మాం ఉపాశ్రితాః. బహవో జ్ఞాన తపసాః. భూతా మద్భావమాగతాః. బహవో జ్ఞాన తపస భూతా మద్భావమాగతాః. సరే, సో మూడు అధ్యాయం முடிச்சுக்கோ. நம்ம நாலாவது அத்தியாயம் ஆரம்பிக்கணும். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய கீதாத சங்கர ஸ்லோகம் முதல்ல பார்த்துடலாம். இப்போ மூணாவது அத்தியாயத்தினுடைய பத்தியத்தை பார்த்தோம். ரெண்டாம் பக்கம் புக்கில் செகண்ட் பேஜ் முன்னாடி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல முதல்லேருந்து ரெண்டாவது பக்கம் அடுத்த பக்கம் ஆ அல்ல, ஏழாவது ஸ்லோகம் வந்து நம்ம மூணாவது அத்தியாயத்தோட சம்மரி. அதனுடைய பார்த்தோம், அசத்தியா லோகரக்ஷாயி குணேஷ்வாரோக்கிய கர்த்திருத்தாம் சர்வேஸ்வரேவா நியசியோக்தா துதீயே கர்ம காரியதா. கர்மத்தினுடைய காரியத்தான கர்மாவை பண்ண வேண்டும். எப்படி பண்ண வேண்டும்? சர்வேஸ்வரேவா நியசிய குணேஷு ஆரோக்கிய கர்த்திருத்தாம் சர்வேஸ்வரேவா நியசிய. ஏன்னா குணங்கள் தான் இந்த கர்மாவில் இருக்கக்கூடிய பேதங்களுக்கு குணங்கள் தான் காரணம். மூன்று குணங்கள், அதனுடைய வேரியஸ் காம்பினேஷன்ஸ் அப்படி இருக்கிறதுனால தான் கர்மாவே அது கரஸ்பாண்டிங்காக பகவான் வச்சிருக்காரு. எல்லாருக்கும் ஒரே குணம் தான் இருக்குன்னு சொன்னால் அப்போ ஒரு கர்மாவே போகிறோம், வேற வேறு கர்மா தேவையில்லை. அப்போ ஒரு ஞான யோகி எப்படி இந்த கர்மாவை பண்ணணும்னா, நான் பண்ணல இந்த குணங்கள் தான் பண்ணுறதுன்னு ஒரு அவைகள் மேலே பிளேஸ் பண்ணலாம். இல்லாட்டி குணங்கள் தாமே செய்யாது, அதுக்கு அல்டிமேட்டாக ஒரு சக்தி தான் அதை இயக்கணும். அந்த சக்தி பரமாத்மான்னு சொல்லி பரமாத்மா இடத்துல அந்த கர்த்தாவை வச்சுட்டு காரியத்தை மண்டம் போட்டிருக்கு. இதுக்காக அசக்தியா லோகரக்ஷாயி. அசக்தியான சக்தினா ஈடுபாடு, சக்தினா பவர், சக்தினா ஈடுபாடு. அசக்தியான ஈடுபாடு இல்லாமல், அதாவது வித்தவுட் அட்டாச்மெண்ட், லோகரக்ஷாயி. அப்போ அட்டாச்மெண்ட் எதுக்கு பண்ணுன்னு கேட்டால் லோகரக்ஷாயி, இந்த லோகத்தை ரக்ஷம் பண்ணுறது, ரக்ஷம் பண்ணுறதுக்காக. ஏன்னா சாதாரண ஜனங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும் அப்பப்போ. ந புத்தி பேதம் ஜனகேத்து சொல்றார். அவளை போய் குழப்பக்கூடாது, நீ உன்னால முடியுமா இருந்தா கூட நீ கர்மயோகத்தையே பண்ணுன்னு சொல்றார். அப்படி அப்ப கர்மயோகத்தை நான் பண்றதா இருந்தா இப்ப நான் கர்த்தா இல்லையா எப்படி பண்றதுன்னு கேட்டா, நீ கர்த்தா நினைச்சிக்காத, குணங்கள்ல அந்த ஏஜென்சியை பிளேஸ் பண்ணி இல்ல பகவான் இடத்துல எண்ணத்துல பிளேஸ் பண்ணிட்டு காரியத்தை பண்ணுங்க. இப்ப 4வது அத்தியாயத்துடைய கருத்தை சொல்றார். பிரசங்காத்து சத்வபாவோக்தி கர்மனோ அகர்மதாஸ்ய பேதா ஞானஸ்ய மகாத்மியம் சதுர்த்தாத்தியாய உச்சதே. சதுர்த்தாத்தியாயே உச்சதே 4வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? பிரசங்காத்து சத்வபாவோக்தி, அதாவது அத்தியாயமானது ஆரம்பிச்சு கர்மயோகத்துடைய சுவேஷத்தை ஆரம்பிக்கிறார். இது உனக்காக சொல்லல, உன்னை சண்டை போடுறதுக்காக நான் சொல்ல நினைச்சுக்காத, இது வந்து சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலேயே நான் சொன்னதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்ப உடனே அவனுக்கு சந்தேகம் வருது, எப்படி நீ இப்பதானே பிறந்திருக்க, நீ இப்ப எப்படி அவன் சொல்ல முடியும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி அமையிறது. அதுக்காக பிரசங்காத்து ஸ்வசுபாவத்தி, இன்சிடென்டலி தன்னுடைய சுபாவத்தை சொல்றார். நான் பிறக்கிறேன்னு சொன்னா அது கர்ம வசத்தினால் இல்லை, என்னுடைய இது எல்லாமே திவ்யமான ஒரு பிறப்பு. அதை சொல்லிட்டு கர்மனக அகர்மதாச்ச, அகர்மதான ஞானம், கர்மாவில ஞானமானது என்பாடி தான் இருக்கு, ஞானம் இல்லாம கர்மா பண்ண கூடாது. அதையும் சொல்லிட்டு கர்மாவுடைய பேதங்கள் என்னென்ன பேதங்கள் சொல்லிட்டு ஞானசிய மகாத்மியம், அந்த கர்மாவிலேயே ரெண்டு பாகமா பிரிக்கிறார், ஞான பாகம் கர்ம பாகம்னு. அதுல இருக்கக்கூடிய ஞானத்துக்கு சிரேஷ்டம் மகாத்மன்னா கிரேட்னஸ் அதையும் சொல்றாரு. ஏன்னா ஞானத்தை வந்து கத்தியோட ஒப்பிடப்படுறார். சதுஷம் வித்தியதே பவித்ரம், ஞானத்தை மாதிரி ஒரு வசந்த இது கிடையாது. ஏன்னா ஞானம் மோட்சகான்ற உபனிஷத் சித்தம், அந்த ஞானம் ஏற்பட்டாதான் மோட்சம் கிடைக்கும், அதுதான் அஞ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடிய ஞானம். அதனால கர்மாசனா நியர் கர்மா இல்லை, அதுல ஞான அம்சமானது இருக்கு, அந்த ஞான அம்சத்தினுடைய ஒரு சிரேஷ்டம் சொன்னார். இப்ப அதை அனுசரிச்சு பாஷ்யக்காரர் 4வது அத்தியாயத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இங்க எடுத்துக்கோ, இப்ப திருத்தீயே அத்தியாயே பிரகிருதி சம்சிருஷ்டஸ்ய முமுக்ஷோ சகசா ஞானயோகே அனதிகாராத் கர்மயோகயேவ காரியஹ. 3வது அத்தியாயத்தில் பிரகிருதி சம்சிருஷ்டஸ்ய முமுக்ஷோ, பிரகிருதியோடு கூடிய முமுக்ஷுவிற்கு. ஏன்னா நம்ம ஜீவன் முக்தி கான்செப்ட்ல ஒத்துக்கிறது இல்லை, இந்த தேகத்தினுடைய முடிவில் தான் நமக்கு இதுவே இருக்கு, மோட்சமே இருக்கு, பிரகிருதி சம்பந்தமாக போனதான் மோட்சம் கிடைக்கும். அப்ப இதுலயும் இருக்கேன், ஆத்துல ஒரு கால் சேர்த்துல ஒரு காலத்துல நம்மள கிடையாது. அதனால முமுக்ஷுவா இருந்தா கூட அவனுக்கு இந்த இது இருக்கு, பிரகிருதி சம்பந்தமானது இருக்கு. அப்ப பிரகிருதி சம்பந்தம் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் அவன் திரும்பி உயர்த்துக்கும் அவனுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. முமுக்ஷு அப்படிப்பட்ட முமுக்ஷுக்கு சகசா ஞான யோகி, உடனே ஏதோ கேட்கறா ஒரு ஞானம் பிறக்கிறது, என் சொரூபம் தெரிஞ்சிருது, பரமாத்மா தான் அடையணும், நான் ஞான சொருப்பன், நான் இனிமேல் எல்லாத்தையும் விட்டுடுறேன், ஞான யோகத்துக்கு போறேன்னு சொன்னா அது முடியாது. அப்படிலாம் உடனே பண்ண முடியாது, ஏன்னா கர்ம வாசனைகள் அனாதிகாலமா இருந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான் திரும்பி வர வேண்டியதுதான், திருப்பி இன்னும் வேகமா புரிஞ்சிருவான். அதாவது எப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டின்னு பேர் இருக்கு, பிசிக்ஸ் படிச்சீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டின்னா தப்பிச்சு போறதுக்கு உண்டான ஒரு வேகம் தேவை. எலக்ட்ரான்ல என்ன பண்ணுன்னா சுத்திலேயே இருக்கும் அந்த இதை நியூக்ளியஸ். அப்ப அது த்ரெஷோல்ட் எனர்ஜின்னு பேரு, த்ரெஷோல்ட் எனர்ஜி வந்த உடனே தான் அது ரிலீஸ் ஆகும், அது வரைக்கும் அது ஆட்டம் வந்து நியூக்ளியஸ் சுத்தி தான் வந்து நான் வழி வழி கிடையாது கிட்டே. அது மாதிரி இங்கே தப்பிச்சு போனது பிரச்சனையிலேருந்து போறான், ஃபுல்ல தப்பிக்க முடியல வச்சுருக்கோம், திரும்பி கிராவிட்டி இழுக்க இழுல வேகமா அந்த பால் வந்து விழுவான். அது மாதிரியா ஞான யோகத்துல ஒருத்தனுக்கு சக்தி இல்லாதப்போ போய் இதுல போனான்னா அதெல்லாம் முடியாது, திரும்பியும் வந்து வேற வேகம் ஜாஸ்தியா இருக்கும். அனதிகாராது கர்மயோகேவ காரியா, கர்மயோகத்தான் கர்மகதான் பண்ணணும்னர். ஞான யோகாதிகாரண அப்படி அகர்த்திருத்த அனுசந்தான பூர்வகம் கர்மயோகே ஏவ ஸ்ரேயா இது சகயத்துக்கு முக்தம். அவளுக்கும் ஞான யோகத்துல அதிகாரியா இருந்தாலும் அவளுக்கும் அகர்த்திருத்த அனுசந்தானா தான் கர்த்தா இல்லை அப்படின்னு அனுசந்தானத்தோட அவளுக்கும் கர்மயோக ஏவ ஸ்ரேயான்னு சொன்னார். விசிஷ்டதையா உபதேசத்தது விசேஷதா கர்மயோக ஏவ காரியத்துக்கு உத்தம். ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடியவாளுக்கும் அவளுக்கும் கர்மயோகத்தை பண்ணணும், ஏன்னா அவள் அனுசரிச்சுதான் லோகமானது அனுவர்த்திக்கிறது, அதனால அவளுக்கும் அதுதான் சொல்லிட்டார். இப்ப சதுர்த்தேது 4வது அதிகாரத்துல இதானின் அஸ்யேவ கர்மயோகஸ்ய நிகில ஜகதுத்தரணாய மன்வந்தராதோ ஏவ உபதிஷ்டதையா கர்த்தவியதாம் தடையித்வா. இப்ப என்ன சொல்றாருன்னா அத்தியேவ கர்மயோகத்து, இப்படிப்பட்ட கர்மயோகத்தினுடைய நிகில ஜகத் உத்தரணாய இப்ப இவன் இருக்கானே, பார்த்தன் இருக்கானே அர்ஜுனன், அவனை ஏதோ சண்டை போடுறதுக்காக சொல்ல வந்த விஜயம் இல்ல. ஏன்னா அவனுக்கு தோணலாம் சரி நம்ம சமாளிக்கிறதுக்காக சொல்றாருன்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல, நெகில ஜெகத் உத்தரனாய வெறும் பார்த்தனுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் உத்தரனாய மேல தூக்கி எடுக்கிறதுக்காக மன்வந்தராதோ, அதாவது சுஷீன தொடக்கத்திலேயே சொல்லுவா பிரவிற்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் உபதேசிக்கப்பட்டதுன்னு சொல்லுவா. எப்படி இருக்கணும்ன்றதுக்காக அப்பவே நம்மளுடைய சம்பிரதாயம் பிரகாரம் சனாதன தர்மம் நம்மளாம் சனாதன தர்மம் பிரகாரம் இந்த முதல்ல அமீபா வந்தது அப்புறம் இது வந்தது அந்த கணக்கெல்லாம் கிடையாது. சிருஷ்டினா எல்லா ஜீவராசிகளும் இருக்கும், அது கான்ட்ரடிக்ட்ஸ் தான். அதே பவாலும் ஒத்துக்கல, இப்போ எல்லாருமே அதை ரிப்பீட் பண்றாரு அந்த மாதிரிலாம் வந்ததுன்னு. யூனிசெல்லுலார் அப்புறம் பயோ பை ஆச்சு அதெல்லாம் இல்லை. அப்படின்னா மனுஷனும் இருந்திருக்கான் எப்பயுமே, எறும்பு எப்பயுமே இருந்துதான் இருக்கு. ஏதோ எறும்பு தெரியும் மியூட் ஆகி மியூட்டேட் ஆகி இப்படி வந்து அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஒத்துக்கிறது இல்லை. அதனால பெருமாள் என்ன பண்றாருனா மனுஷன் சிருஷ்டி பண்ணிட்டு கூடவே சாஸ்திரத்தையும் கொடுக்குறாரு. முன்னாடியே பார்த்தோம் கூடவே வேதத்தையும் சிருஷ்டி இது பண்றாரு. ஏன்னா அவனுக்கு சாஸ்திரம் வேணும் கூட, என்ன பண்ணணும் தெரியணும் அவனுக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சிருஷ்டியும் போது எல்லாம் வசதியா இருக்கும், அப்பதான் மட்டமா ஆகி ஆகி பிளையத்துக்கு போகும். அது லாஜிக்கலா இருக்கு. முதல்ல எல்லாம் மட்டமா இருந்து திருப்பி வசதியா போனா பிளையமே வரக்கூடாது அப்பமா. ஏன்னா இன்னும் பெட்டர் ஆகிட்டே போகணும் இல்லையா. முதல்ல மட்டமா அவன் இருக்கு, அது ஆகிட்டே இருக்குன்னா அப்ப பாத்தீங்கன்னா இது இன்னும் பெஸ்டா தான் ஆயிட்டு பண்ணுறத விட க்ஷீணிச்சு போகாது. ஸ்டோனேஜ்னா வரதுக்கு ஸ்கோப் எல்லாம் போயிடும். ஆனா நம்மள அப்படி இல்லை, நம்மள என்ன கேட்டீங்கன்னா முதல்ல எப்பவுமே எல்லாம் பிரிஸ்டைனா எல்லாம் இருந்திருக்கும் கிருத்தயுகத்துல. அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி துவாபர யுகம், அப்புறம் திரேதாயுகம் மாதிரி துவாபர யுகம் கலியுகத்துக்கு வரைச்சு எல்லாம் இப்போ அதுதான் நம்ம பாக்குறோம். அதான் மாத்தணும், நம்ம பெட்டிஷன் போட்டு எல்லாத்தையும் மாத்தணும். அதுதான் அந்த கேம்ப் இல்ல, அதுதான் அந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி அதை நம்ம மாற்று இது எஜுகேஷன் கொடுக்கணும் அவளுக்கு, ஆல்டர்னேட் எஜுகேஷன் கொடுக்கணும். நம்ம சம்பிரதாயம் பிரகாரம் அப்படி கிடையாது. எப்பயுமே இந்த சேத்தனமும் வச்சதும் கலந்து கட்டிதான் இருக்கு. எப்பயுமே லைஃப் இஸ் நாட் ஆக்சிடென்டல், ஏதோ வந்தது லைஃப் உண்டாச்சுன்னு கிடையாது. இது வந்து பகவான் சுற்றி ஏற்படுத்துறார். அப்ப முந்தின கர்மாவை அனுசரிச்சு அவருக்கு அந்தந்த ஜென்மா கிடைக்கிறது. அப்ப பிறகு முதல்ல சிருஷ்டியிலேயே மனுஷனும் இருப்பான், எறும்பு இருக்கும், பூமி இருக்கும், சிங்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப என்ன பண்றாரு, அப்பவே அந்த கிரியேஷனுக்கு அந்த உபதேசத்தையும் அப்பயே கொடுத்துறாரு. மேனுவலா அப்பயே கொடுத்துறாரு. எப்படி ப்ராடக்ட் வரணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு டிவி டெலிவரி பண்ணாலும் கூட மேனுவல் கொடுத்துறாங்க இல்லையா, அது மாதிரி அப்பவே கிரியேஷனை பண்ணி மேனுவல் கொடுத்துறாரு. அதனால மன்னந்தராதவ் ஏவ உபதிஷ்டதையா கர்த்தவியதாம் தடையிட்டுவா, உபதிஷ்டம் பண்ணி கர்த்தவியதான செய்யப்பட வேண்டும் அதை திருடீகரணம் பண்ணி இந்த அத்தியாயத்துல அந்தர்கத ஞானத்தையா அத்து ஏவ ஞான யோகாக்காரத்தான் பிரதர்ஷிய, இதுலேயே ஞான யோகமும் கலந்து இருக்கிறதுனால இதுல ஞான யோக ஆக்கரத்தான் பிரதர்ஷிய, இதுவே ஞான யோகத்துக்கு பதிலா செய்யலாம், ஞான யோகத்துக்கு போக அவசியம் கிடையாது சொல்லிட்டு கர்மயோக ஸ்வரூபம் தன் பேதாக கர்மயோகி ஞானாம்சிய பிராதான்யம் உச்சதே. கர்மயோகத்தின சுரூபம் என்ன, அதனுடைய பேதங்கள் என்ன, அதுல இருக்கக்கூடிய ஞான அம்சம் இருக்கு இல்லையா, அதனுடைய பிராதான்யம் இதெல்லாம் சொல்லப்படுறது. பிரசங்காச்ச பகவத் அவதார யாதாத்ம உச்சதே, இன்சிடென்டலி பகவானுடைய அவதாரத்தினுடைய தத்துவத்தையும் சொல்றதுன்னு சொன்னார். இது பகவான் உவாச்ச இமம் விவஸ்பதே யோகம் பிரோக்தவானஹ மத்யயம் விவஸ்மான் மனவே பிராஹ மனு இக்ஷ்வாகவே அப்ரதீத், மனு இக்ஷ்வாகவே அப்ரதீத். இமம் இமம்னு சொன்னதுனால கண்டினியூ ஆகுது. இப்ப மூணாவது அத்தியாயத்திலிருந்து இமம்னா இதைந்து ஆரம்பிக்கிறார். எதை, யோகம், யோகம்னா கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை விவஸ்பதே, விவஸ்மான சூரியனுக்கு பெயர். அப்ப சுஷ்டியில முதல்ல சூரியன், சூரியனுக்கு அகம் பிரோக்தவான், அவ்யயம்னா அழிவில்லாதது இந்த கர்மயோகமே, மாற்றம் இல்லாதது அல்லது அழிவில்லாத பலனை கொடுக்கக்கூடியது. விவஸ்மான் என்ன பண்ணா மனவே பிராக, வைவஸ்பத மனு பேர், வைவஸ்பத மன்மந்திரம்னா பேர், தன்னுடைய பிள்ளையான மனுக்கு சொல்லி கொடுத்தா. மனு என்ன பண்ணா அவனுடைய வம்சத்துல வந்து இக்ஷ்வாகுக்கு சொன்னான்னு போறோம். அப்ப அதனுடைய அந்த ஏன்சியன்ஸ் இது தெரியுது, ஏதோ கிருஷ்ணர் தனக்கு இந்த இவனை அந்த யுத்தத்துக்காக புரோத்சாகனத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு இது இல்லைன்றதாக சொல்றாரு. ரெண்டு இதுக்கு சேர்ந்து வியாக்கியானம், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்வ யோகிதுஹு ந காலேனேஹ மஹதா யோகோ நஷ்ட பரந்தபா. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம், ரொம்ப முக்கியம் அது. சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு, சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கு. சாஸ்திரம்ன்றது எல்லாருக்கும் பொது, ஆனால் சம்பிரதாயம்னு வரைச்சே அதில் டிஃப்ரென்சஸ் வரும். அப்ப சாஸ்திரத்துடைய அர்த்தத்தை நம்மளா தெரிஞ்சுக்க கூடாது, சம்பிரதாயம் மூலமா தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் கிரமம் இருக்கு. அந்த சம்பிரதாயம் எப்படி இருக்கு கேட்டா அவிச்சின்னமா வந்திருக்கும். அவிச்சின்னம்னா வித்தவுட் எனி பிரேக். இப்ப வித்தவுட் எனி பிரேக் சொன்னா டைம்ல பிரேக் வரலாமான்னு கேட்டா சம்டைம்ஸ் டைம்ல பிரேக் இருக்கும், பட் டீச்சிங்ஸ்ல பிரேக் இருக்காது. ஏன்னா நம்ம சம்பிரதாயம் எடுத்துன்னு வச்சுக்கோ, நாசமுனிக்கு முன்னாடி நம்மாழ்வார், நம்மாழ்வார் தான் நாசமுனிக்கு ஆச்சாரியம் சொல்றோம். ஆனா நாசமுனிக்கு நம்மாழ்வாருக்கும் டைம் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்மாழ்வார் அவதரிச்சு பல வருஷங்களுக்கு பிறகு நாசமுனி அவதரிக்கிறார், சந்திச்சுக்கவே இல்லை. அப்ப இது அன்புரோக்கன் லீனியேஜ் தான் கேட்டா, இல்லையே ஒரு புரோக்கன்ஸ் இருக்குன்னு கேட்டா அந்த இடத்துல அப்படி சொல்லல. அவர் அவருக்கு அவர் தான் குரு, யோக தசையில குருவார் சமர்ப்பணம் பண்றார். இல்லாட்டி என்ன கிடையாதுனா நாசமுனி வம்சத்து, நாசமுனி இவருடைய நம்மாவோட சிஷ்யர் மதுரகவி, மதுரகவி வம்சத்துல வந்தருடைய உபதேசத்தினாலதான் நாசமுனி வந்து நம்மாவோட தியானம் பண்ணி அந்த உபதேசத்தை பெறவர் பெற்றார். அதனால அப்படியும் அவருக்கு அவர் தான் குருன்னு சமர்ப்பணம் பண்றார். அப்ப ஒரு சம்பிரதாயம்னு சொன்னா இடவிடாம பகவான் எடுத்து, ஏன்னா பகவான் தான் ஆதி குரு. இவர்தான் சொல்றாரு இப்போ இல்லையா, இப்ப சொல்றாரு விவஸ்பதே யோகம் புரோக்தம் அகம் அவ்யயம், முதல் நான் சொன்னேன் அப்படிங்கிறார். அப்ப அதனால்தான் அந்த ஆத்யம் குரு நம்ம பகவான் பிராட்டி பகவான் நம்ம முதல் குருவா பாவிச்சு நமஸ்காரம் பண்றதுக்கு அதுதான் தாத்பரியமா இருக்கு. அப்ப இப்படி பரம்பரா பிராப்தம், ஒரு பரம்பரையா வரணும். எதுவா இருந்தாலும் யோகா கத்துக்கிறதா இருந்தா கூட எல்லாமே வந்து திடீர்னு நேர்த்தியாக வந்தான்னு சொல்றதை விட ஒரு பரம்பரையா வந்து அதை கத்துக்கிறது ஸ்ரேயஸ். ராஜர்ஷியோ விதுகு, ராஜர்ஷியோ விதுகுன்னு போட்டதுனால ராயல் ஸ்ரேயஸ் போட்டார். ராஜ ரிஷி ச காலேன இக மகதா யோக நஷ்டா பரந்தப. என்ன இப்போ இந்த மாதிரி நடு நடுவ சம்டைம்ஸ் ஒரு அன்போர்சிங் பிரேக்ஸ் வரும் நடுவில், அப்ப வரைச்சே நஷ்டான்னு போட்டார். நஷ்டான்னு தொலைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை, தொலைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, தொலைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நஷ்டப்பிராயன்னு வாஷிகர் சொல்லப்படுறது இப்போ. பரந்தப, பரந்தப்பனா எதிரியும் தபி தபிப்பவனே அர்ஜுனான்னு அர்த்தம். அர்ஜுனா என்ன பண்ணா, பரம்பரையா இந்த யோகமானது ராஜர்ஷிகளுடைய சம்பிரதாயத்துல வந்துருந்தது. ஆனா காலத்தினுடைய ஒரு இதனால நடுவில் வந்து அது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. பட் எங்கேயா இருந்துருக்கும். இப்ப இந்த யோகா இருந்தா கூட இப்ப கிருஷ்ணமாச்சாரியா தான் போன இதுல செஞ்சுரியில மதத்துறையவே பண்ணான்னு சொல்ற, அவர் எங்கேயோ போய் கத்துட்டு இருக்காரு. அப்ப எங்கேயோ சின்னதா மாதிரி இருந்துருக்கோம், யாரா ஒருத்தர் உருவா திருப்பி அதை கலர் விட்டு பெருசாக்கிறதுக்காக திருப்பி யாரா ஒருத்தர் வருவா அந்த மாதிரி. சக அயம் சக உதிதா யோக ச கேவலம் யுத்த புரோத்சாகனாய இதானி உதிதா இது மந்தவியம். ஏதோ நான் உன்ன யுத்தத்துக்காக புரோத்சாகனம் பண்றேன், இல்ல சில பேர் சொல்லிட்டு இருக்கா கிருஷ்ண பகவத்கீதா இன்சைட் வயலன்ஸ் அப்படின்னா இதுக்கு இது இருக்கு, இதை பத்தி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை போய் வயலன்ஸ் ஈடுபடுத்திருக்காரு, இவ்வளவு பேர் கொல்ல சொல்றாருன்னா கிரிட்டிசிசம் இருக்கு. அவர் சொல்லப்ப நான் வந்து உன்னை ஏதோ சண்டை போடுறதுக்காக சொல்லப்பா, இதை இந்த யோகா இருக்கு, இந்த கர்மயோகம் இருக்கு, முதல்லேருந்து ஏதோ உனக்கு சொன்னதுக்காக வந்தது கிடையாது. மன்னந்தராதோ ஏவ நிகில ஜெகதுத்தரனாய பரம புருஷார்த்த லட்சண மோட்ச சாதனத்தையா. மன்னந்தராதோ ஏவ, மன்னந்தம்னா அந்த பெயர், அந்த ஒரு ஒரு ஆரம்பம். அப்பவே நிகில ஜெகதுத்தரனாய, உனக்காக மட்டும் இல்ல எல்லா மொத்த ஜெகத்தினுடைய ஜெகத்னா ஜீவராசிகளுடைய சிரேஷ்டத்துக்காக பரம புருஷார்த்த லட்சண மோட்ச சாதனத்தையா, மோட்சத்தை அடையறதா எல்லாருக்கும் பரம பிராப்தி. இமம் யோகம் அகமேவ விவஸ்பதே புரோக்தவான், நானே சொன்னேன். இப்ப இந்த நானே சொன்னேன்றதா புரிஞ்சு கேள்வி கேட்பேன். அடுத்து விவஸ்வான்ச மனவே, விவஸ்வான் என்ன பண்ணா மனவேன மனுவிற்கு, மனுகு என்ன பண்ண இக்ஷ்வாகவே இக்ஷ்வாகுக்கு, இது ஏவம் சம்பிரதாய பரம்பரையா பிராப்தம் இமம் யோகம் பூர்வே ராஜர்ஷி யோக விதுகு, முன்னாடியே ராஜர்ஷிகளுக்கு இந்த யோகமானது தெரியும். ச மகதா காலேன, மகதா காலேன காலத்தினுடைய ஒரு பெரிய போக்குனால தத்தத் ஸ்ரோத்ரு புத்திமாந்தியாத் வினஷ்ட பிராய அபூத். ஏன்னா டீச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறோம், இப்போ இப்போ முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ ஸ்காலர்ஸ் இல்லை, உடனே வந்துட்டா 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பண்டிதெல்லாம் இப்போ யாரும் இல்லை. தாண்டவ நிலை இருந்தான்னா பயங்கர ஒரு ஜீனியஸ், இப்போ அவருக்கு அடுத்து அந்த மாதிரி வருவாள் கிட்ட தெரியாது நமக்கு. அப்போ குறைஞ்சிலே வருது. அப்போ என்ன பண்ண எப்பயுமே அந்த டீச்சிங்ஸ் ஆனது முதலே வரைச்சு அப்படியே குறைஞ்சி, ஏன்னா கேட்குறவாளுடைய சக்தி குறைய குறைய நம்ம ஃபிசிக்ஸ் மாதிரி தான் ஹீட்டு டிரான்ஸ்மிஷன் லாஸ் வரும், எப்பயுமே கரண்ட்டு வரும்னு வச்சுக்கோ, அதனால டிரான்ஸ்லேஷன் லாஸ் நிறைய போயிடும். அப்போ அது மாதிரி இப்போ அடுத்தடுத்து வரவாளுக்கு அது எடுத்துக்கிறதுல குறைபாடு குறைபாடு இருக்கிறதுனால மாந்தியாத் புத்தி மாந்தியாத் வினஷ்டப்பிராயா அபூத் ஆல்மோஸ்ட் இட் ஹஸ் பிகம் லாஸ்ட். பட் நாட் லாஸ் கம்ப்ளீட்லி. ஏன்னா பிரம்மாவிடத்தில் இருந்துட்டு இருக்க நின்று அவர் சர்வஜ்ஞன் இருந்துட்டு இருக்கார், அதனால அவர் இருந்துட்டு இருக்கும். நமக்கு பரம ஃப்ரெண்ட் இறங்கிட்டா பகவான் தான் நமக்கு சகா. மாதாச்ச பிதாச்ச சொல்றது சகாவும் பந்துச்ச சமயம் சொல்றோம். சகாவாயிட்டா அவனுக்கு ரொம்ப ஒரு குஷி ஜாஸ்தியா இருக்கு. அப்ப எல்லா டீச்சிங்கும் பண்ற ராமாயணத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல அப்படிதான், சுக்ரீவ் வந்து சகா, விபீஷணி சகாவா எடுத்துக்கிறார். அப்ப சுக்ரீவனுக்கு சூட்சமான விஷயங்கள்லாம் சொல்ற. சரணாகதி பத்தி சொல்லிச்சு, சுக்ரீவன் முதல்ல சரணாகதின்னு பண்ணல, அவன் வந்து சக்கியத்தை தான் கேட்கறான். ஏன்னா வாலியை ஜெயிச்சு ராஜ்யத்தை பிறந்ததுக்காக அந்த ப்ராசஸ்ல அஞ்சலி பண்றா, சரணாகதி பண்றா, அது இருக்கட்டும். சரணாகதி பண்ணி தன்னுடைய அண்ணாவை ராஜ்யத்தை அடைஞ்சி சுகங்கள் அனுபவிச்சுருந்துட்டான். விபீஷன் வந்து சரணாகதி பண்ணச்சே அவனை ஒத்துக்க கூடாதுன்னு இவன் சொல்றான். ஆனா இவனும் ஸ்ட்ரேஞ்சர் தான், ராமனை பொறுத்த வரைக்கும் விபீஷன் சுக்ரீவனும் ஸ்ட்ரேஞ்சர் தான், விபீஷனும் ஸ்ட்ரேஞ்சர் தான் இப்போ. ஆனா அப்ப சொல்ற விபீஷன் ஏத்துக்காத, அவன் வந்து எதிரியோட தம்பி இருந்துக்கிறான். அப்ப பெருமாளுக்கு அவனுக்கு சுகிருத்தா இருந்து கதையை சொல்ற, ரெண்டு கதை சொல்ற. நான் கதை சொல்றதுதான் நடுற இதுவா இருக்கும், ரெண்டு கதையை சொல்லுவோம். ஒரு புறா, ரெண்டு புறா இருக்கு மரத்துல, அந்த ஜோடி புறால ஒரு புறா வந்து ஒரு வேடனை அடிச்சுடுறான். அடிச்ச உடனே என்ன பண்றான்னு கேட்டா, அந்த இங்க தூரம் அடிச்சுடுறான். அப்ப அந்த ஃப்ரீயா இருக்க புறா வந்து மரத்து மேல உட்காந்துருக்கு. அந்த வேடன் இந்த மழை ஏதோ இடி காத்து மழை இருக்கு, மரத்துக்கு ஒதுங்கிறதுக்காக அந்த வேடன் வரா ஒரு மரத்துக்கு. அந்த மரத்துல இந்த ஜோடி புறா உட்காந்துருக்கு. அப்ப எந்த புறா பிடிபட்டதோ அந்த புறா சொல்றது, இந்த மாதிரி வந்திருக்கான் அவன், அந்த மரத்தை சரணாகதி பண்ணி வரான், அதுக்கு அந்த நகைகளுக்காக வரான். அவன் நம்ம பாத்துக்கு வந்திருக்கான், அவன் நீங்க கவனிங்கோ, அப்படியே விட்டுறாதீங்கன்னு சொல்றது. அந்த புறா உபதேசம் பண்றது, இவன் வந்து சரணாகதா அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த இன்னொரு புறா என்ன பண்றதான், அவனுக்கு ஒரு நெருப்பு உஷ்ணமா இது பண்றதுக்காக தன்னோட சரீரத்தை மாம்சத்தை கொடுத்துருந்தான். அப்படியே நெருப்பை மூட்டி அதுல தன்னுடைய உயிரை அதை கொடுத்துருந்தான். நெருப்பை மூட்டி கொடுத்ததுனால ஒண்ணு குளிர்காயத்துக்கும் யூஸ் ஆச்சு, இன்னும் சாப்பிடறதுக்கு ஆகாரம் ஆச்சுன்னு. எதுக்குன்னா அந்த தர்மம், தன்னோட சரீரத்தை விட்டாவது சரணாகதால காப்பாற்றணும்னு ஒரு தர்மம் இருக்குன்னு சொல்ற. அதே மாதிரி வரைச்சு ஒரு குரங்கு காட்டுல ஒரு புலியானது என்ன பண்றதுன்னா, ஒரு மனுஷனை துரத்திட்டு போறது, மனுஷன் மரத்து மேலே உட்காந்துருந்தான். பார்த்தா அதுல ஒரு குரங்கு இருக்கு, பெரிய குரங்கு. அப்ப அந்த புலியானது என்ன பண்றதுன்னு கேட்டா, குரங்கை பார்த்து சொல்றது, இந்த மனுஷன் பயந்து ஏறிருக்கான் இல்லையா, அந்த குரங்கு அவனை வந்து தன்னை சரணாகதி பண்றதுக்கான நினைச்சு பாவிச்சுருக்கு. அப்ப அந்த புலி குரங்கு கிட்ட சொல்றது, அந்த மனுஷனை தள்ளி விட்டுடு, மனுஷன் வேண்டாம், அவன் வந்து நம்ம காட்டை சேர்ந்தவன் இல்லை, அவன் நம்ம கூட தள்ளி விட்டுடுன்றது. அப்ப அந்த குரங்கு சொல்றது, இல்லை நான் தள்ளிவிட மாட்டேன், அவன் என்னதான் சரணாகதன், இப்போ ஆபத்துக்காக இங்க வந்திருக்கான், அவனை தள்ளி விடுறது என்னோட தர்மமாக, தள்ளிவிட மாட்டேன்னு சொல்றது. சரி, புலி என்ன பண்ணுது, பேதத்தை கலத்துக்கலாம்னு மனுஷனை பார்த்து சொல்றது, சரி நீ ஒன்று பண்ண, நீ அந்த குரங்க தள்ளி விடுன்றது மனுஷன் கிட்ட போய். அவன் அவனை தள்ளிவிட மாட்டேன்றான், அந்த குரங்க நம்பாத, உன்னை சாப்பிட்டாலும் சாப்பிட்றோம், நீ குரங்க தள்ளி விடுன்றது மனுஷன் கிட்ட. இவன் மனுஷன் ஜீவனம், உடனே குரங்கு பிடிச்சி தள்ளி விடுறான். குரங்கெல்லாம் அவன் நேரத்தில் விழாது மரத்துலேருந்து, அணி குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை மரத்துல ஜீவிக்காது, அது வாழை கேட்ட பிடிச்சி எதையோ பிடிச்சி தொங்கி திருப்பி மேலே வந்து உட்காந்துருக்கு. இப்ப திருப்பி புலி என்ன பண்ணிட்டு குரங்கு கிட்ட பாத்தியா, அவன் சொருபம் அவனுக்கு தெரிஞ்சுதா, இப்போ இந்த மாதிரி நம்பின்னு இருக்க, அவனை பிடிச்சி தள்ளி விடுன்னு சொல்றது. அப்ப குரங்கு சொல்றதா, அவன் வந்து சரணாகதன், இப்போ அவன் எனக்கு எதிராக ஆக்ட் பண்ணா கூட அவனை காப்பாற்றிட்டு ஆகணும், இதுதான் சரணாகதி தர்மம்னு. எதுக்கு இந்த கதை சொல்றாருன்னா, அவ்வளவு இந்த சரணாகதின் தர்மமானது ரொம்ப உயர்ந்த தர்மம், எப்படி பெருமாள் ரட்சிப்பான்றது சொல்றதுக்காக அந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம். அப்ப சுக்ரீவனுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வச்சு, மித்ரபாவே சம்பிராப்தா, எதிரியா இருந்தா கூட நண்பன் சொல்லி வந்துட்டா அவனை காப்பாத்தணும். இது மாதிரி ரகசியங்கள்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் வந்து உபதேசம் ஆரம்பிச்சிடும். அது மாதிரி பக்தோசி மே சகா சேத்தி, நீ பக்தனாவும் இருக்க, எனக்கு நண்பனாவும் இருக்க, அதனால உனக்கு சயேவ அயம், அதையே இந்த இந்த சாஸ்திரம் இருக்கே, மயா தே அத்திய யோக புரோக்தக, இந்த கர்ம யோகமானது உனக்கு சொல்லப்படுகிறது. புராதனகன அந்த பழசு, முன்னாடியே பார்த்தோம் புராணம்னாலே புராபி நவக, பழசா இருந்தாலும் புதுசு மாதிரி புராதனக. இந்த உத்தமமான ரகசியம் ஏன் ரகசியம்னு கேட்டா சிலதெல்லாம் வந்து இதுவா சொல்ல முடியாது. அசம்பிளில சொன்னாங்க கேட்டா அது எடுபடாது. சில ரகசியமா சொன்னாதான் அது, ஏன்னா கேட்கற வாழ்க்கை ஒரு தாகம் இருக்கணும், சொல்ற வாழ்க்கை கேட்கற வாழ்க்கையில ஒரு தருணம் இருக்கணும், அப்பதான் அந்த டீச்சிங் ஆனது இதுவாகும். நம்மளே பார்க்கணும். அப்போ ஒரு டீச்சருக்கான கிளாஸ்ல 40 பசங்க இருக்கு. அந்த டீச்சர் ஒரே மாதிரிதான் பாடம் எடுக்கிறா 40 பேருக்கும். ஆனா 40 பசங்களும் உடனே பஸ் ஸ்டாங் வாங்குறது இல்ல. அப்ப யாருக்கு அந்த ஸ்ரத்த இருக்கோ, யார் அந்த டீச்சர் மேல ஸ்ரத்த இருக்கு, பாடத்துல ஸ்ரத்த இருக்கோ, அவள்தான் நிறைய புத்தியில அது போறது. இந்த மாதிரி எந்த ஒரு டீச்சிங்குமே அப்படி சொல்லி பிரயோஜனம் இல்லை, சொன்னாலும் பிரயோஜனம் இல்லைன்னு தாத்தம் எனக்கு. சயேவ அயம் அஸ்கலித ஸ்வரூபா புராதன யோகா. சஹ அயம் அப்படின்னா அந்த இந்த அர்த்தம், அதாவது அதே தான் இது சொல்ல தாத்பரியம், அது வேற இது வேற இல்லை அதே தான். அஸ்கலித ஸ்வரூபகனா சொரூபத்துல முன்ன பின்ன மாற்றத்தை அடையாதது. அப்படியே புராதன யோகா அந்த பழைய கர்மயோகமானது சக்கியன அதிமாத்திர பக்தியாச்ச மாம் ஏவ பிரபன்னாயதே என்ன சொன்ன அர்ஜுனன். முதல்ல சொல்லுச்சு கார்பண்ய தோஷோ சகத சுபாவசனம் இல்லையா. அதனால நான் இப்ப வந்து எனக்கு கார்பண்யம் கிருபணம் நான் போயிட்டேன், எனக்கு அதோட சுபாவமானது அபகதம் ஆயிட்டு, அதனால இப்ப நான் ஒண்ணு பிரபன்னா இருக்கேன், எனக்கு நீ உபதேசம் பண்ணு சொல்றான் முதல் 2 அத்தியாயத்துல ஸ்லோகத்துல. அதனால மாமேவ பிரபன்னாய தே என்னையே சரணம் அடைந்த உனக்கு மயா புரோக்தா எப்படி ச பரிகரஹா பரிகரஹான விஸ்தாரமாக சவிஸ்தரம் முக்தா இத்தியர்த்தா மதன்யேன கேனாபி ஞாத்தும் மக்தும் வா ரசக்கியம் என்ன தவிர வேற ஆலையும் இதன் அறிந்து சொல்ல முடியாது. எதா இதன் வேதாந்த உத்தம் உத்தமும் ரகசியம் ஞானம். இது எப்படிப்பட்டது? வேதாந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஒரு உத்தமமான ரகசியமான ஞானம் அப்படிங்கிறார். அஸ்மின் பிரசங்கே பகவத் அவதார யாதாத்மம் யதாவத் ஞாத்தும் அர்ஜுன உவாச. இந்த பிரசங்கத்துல சில பேர் இருப்பார் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு அதுல வேற ஏதாவது விஷயத்துல அவன் டவுட் வரும். அவளுக்கு மெயின் டீச்சிங்ல டவுட் வராது, பெரிஃபரல்ல தான் டவுட் ஜாஸ்தி இருக்கும். அது மாதிரி இவர் என்ன சொன்னார், இந்த கர்மயோகத்தை நான் தான் உபதேசம் பண்ண அவர் சொல்ல போறேன்னு சொன்னார். உடனே அவன் கர்மயோகத்துல டவுட் வரல, நீ எப்படி சொல்லியிருக்க முடியும், நீ இப்பதானே பிறந்த அப்படின்னு பகவானோட அவதார ஆசிரியர் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் பார்த்து நம்ம ஏதோ நம்மளோட அர்ஜுன் மோசமாக நினைச்சக்கூடாது. அர்ஜுனனும் பெரிய ஞானி தான், அவனுக்கு சில விஷயங்கள் என்ன தெரியும். ராஜசூயாக நடந்தப்பவே பீஷ்மர்லாம் வந்து பகவானை சுத்தி பண்றார், அப்பவே நீ தான் எல்லாத்தையும் பழக்கம் சொல்ற. இருந்தாலும் அதை கிளியரா தெரிஞ்சுக்கணும், பகவானுடைய பிறப்புன்னு கேட்டா நம்மள மாதிரி பிறப்பா, அவன் பிறந்து அவன் கட்டாயமா, இல்ல எப்படிப்பட்ட அவனுக்கு திருமேனி சக்தி எல்லாம் குறைஞ்சிருக்குமா அதிகமா இருக்குமா, எதுக்காக பிறக்கிறான், இப்படிப்பட்ட அதை கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வி அவன் கேட்கிறான். அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்தத கதமே தத்விஜா நீயாம் தமாதோ புரோக்தவா அநிதி. அபரம் அபரம்னா பின்னாடி, பவதா ஜென்ம உங்களுடைய ஜென்மமானது இப்ப இருக்கு, பரம் ஜென்ம விவஸ்தா விவஸ்தானோட பிறப்பு இருக்கு, அது முதல்ல கல்பாதோ கதம் ஏதோ விஜானியாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, துவம் ஆதவ் புரோக்தவான் இப்படி நீ தான் முதல்ல சொன்னது இது தெரிஞ்சுக்கிறது கேட்கறேன். அதுக்கு சொல்றாரு காலசங்கையா அபரம், அபரம்னா காலசங்கையா காலத்தோட கணக்கை பார்த்தா அபரம் பின்னாடி. அஸ்மத் ஜென்ம சமகாலம் ஹி பவதோ ஜென்ம, அஸ்மத் ஜென்ம நான் பிறந்திருக்க நீ பிறந்திருக்க, நீ என்னோட அத்தை பையன் மாமா பையன் கணக்காருது. இதே உள்ளதான் சொல்றாருன்னா அத்வைத இதுல வரைச்சு ஈஸ்வரன் யாருன்னு கேட்டா பிரம்மத்து மேல மாயையானது மேல இருக்கு, பிரம்மத்து மேல அந்த மாயையோடு கூடிய பிரம்மம் தான் ஈஸ்வரன் அப்படின்றது அவளுடைய வாதம். ஈஸ்வரன்றது கத்தில பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனும் வந்து மித்யாதான், ஈஸ்வரனும் மித்யா, ஈஸ்வரன் பொய் தான் அப்படின்னு கேட்டேன்னா அது தோற்றம் தான். எப்படி தோன்றதுன்னு கேட்டா பிரம்மமானது சுத்தமா இருந்துட்டு இருக்கு, அதற்கு மேல மாயின்ற ஒரு இல்யூசரி மாயையை வந்து டிபெண்ட் பண்ண முடியல. சப்போஸ் விலக்ஷன் சொல்றா, ஏன்னா அது இருக்குன்னு சொல்லிட்டா அதை வந்து எப்பயுமே அழிக்கவே முடியாது, இல்லைன்னு சொல்லிட்டா ஆனா இருக்கு, இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டா அதோட எஃபெக்ட்ஸ் தெரியுது. அதனால என்ன பண்ணிட்டனா அது இருக்குன்னு இல்லை இல்லைன்னு இல்லை, சத்து அசத்து விலக்ஷன் சொல்லிடுறோம். அப்படிப்பட்டதா மாயை, அவளுக்கு 6 விஷயங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, அதுல ஒண்ணு இந்த மாயை கிடையாது. ஏன்னா இதெல்லாம் கேள்வி கேட்டா சம்பிரதாயம் அவ சம்பிரதாயம் ஆனது இதுவாரு. அப்படி ஈஸ்வரன் யாருன்னு கேட்டா பிரம்மம் இருக்குன்னு வச்சுக்கோ, பிரம்மத்து மேல ஒரு லேயர் மாய வந்து வச்சுக்கோ, அப்ப தோன்றக்கூடிய ஒரு என்டிட்டி தான் ஈஸ்வரன். ஜீவாத்மா மாதிரி ஈஸ்வரனும் வந்து எஃபெக்ட் ஆஃப் மாயா தான். அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், மாயை வந்து ஈஸ்வரனுக்கு அதீனமா இல்லையான்னு கேட்டா அவள் சொல்வா ஈஸ்வரனுக்கு அதிகம் தான் மாயங்களா. ஆனா அந்த மாயையால ஈஸ்வரனே வர வரல, ஒரே கொஞ்சம் சமர்த்தம் பண்ணதே டிஃபிகல்டிஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? பிரம்மம் இருந்து மாயை இருக்குன்னா பிரம்மத்தோட மாயை அசோசியேட் ஆகுதுன்னா அப்படி அசோசியேட் ஆகல, அது மாறி இருக்கு. அதனால ஈஸ்வரன் தோன்றான்னு சொன்னா மாயினால்தான் ஈஸ்வரனே தோன்றார் இல்லையா? ஆனா அந்த மாயை ஈஸ்வரனுக்கு அதிகம்னு சொல்லுவா. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது விலாசத்துக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். நம்ம அவரெல்லாம் சொல்லல, பகவான் வந்து அப்படி சகுண பிரம்மம் நிகழ பிரம்மெல்லாம் கிடையாது, இருக்கிறது ஒரே பிரம்மம் தான், அது எப்படி சகுணம் தான், அது உபனிஷத்து தான் சொல்றது. அப்படி வரிசை என்ன பண்றாரு அப்ப சொல்ல போற தன்னுடைய ஜென்ம ரகசியத்தை, எப்பயுமே என்னுடைய பிறப்பானது உண்மை சத்தியம் பொய் கிடையாது, மாயினால வந்து மாயினால பிறப்பு கிடையாது. மாயான்னு கேட்டா சக்தி, பகவானுடைய சக்தி, இன்னொன்னு பகவானுடைய ஞானம். ஈஸ்வர தத்துவமே நித்தியாதான், ஏன்னா ஈஸ்வரனும் வந்து தோற்றம் தான். அது நிர்குண பிரம்மம் தான், நிர்குண பிரம்மம் தான் உண்மை. அகம் பிரம்மாஸ்மி சொல்லச்சு, அந்த நிர்குணமான பிரம்மம் இருக்கு அதுதான் நான்ற எண்ணம் வரணும். அது ஈஸ்வர தத்துவம் கிடையாது, அது பிரம்மம். அதை தவிர ஈஸ்வரனை ஒத்துக்கணும்னா லோகத்துல பகவான் இப்ப ஈஸ்வரன் தானே, இப்ப கிருஷ்ணன் வந்து ஈஸ்வரன் தான். இப்ப வாழ்க்கை கிருஷ்ணன் ஈஸ்வரன் தான், சுத்த பிரம்மமா எடுத்துட்டா வச்சுக்கோங்களேன். அந்த சுத்த பிரம்மத்துக்கு ஜென்மமும் கிடையாது, அதை ஒண்ணும் பேசாத ஒண்ணும் பண்ணாதது, இன்னும் சொல்ல முடியாது. அது நிர்குண பிரம்மா உட்காந்துருக்காது. அதனால என்ன பண்ணோம்னா அந்த வேர்ல்லி அஃபேர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சகுண பிரம்மம் காசு ஒத்துக்கிறார். அந்த பிரம்மமே ரெண்டு விதமா இருக்கு, அதாவது பரபிரம்மம் அபரபிரம்மம்னு. பரபிரம்மம் பார்த்தீங்கன்னா நிர்விகாரமாக அப்படி இருக்கக்கூடிய அந்த சுத்த பிரம்மம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் இருந்துருக்கு. பிரம்மம் மாத்தம் இருக்கணும், அதாவது அத்வைதம் கேட்டேன்னு வச்சுக்கோ, ஒரே தத்துவம் தான் இருக்கு, அது பிரம்மம் மாத்திரம்தான். ஜகத்தும் கிடையாது, ஜீவாத்மாவும் கிடையாது. ஜீவன் இருக்கான்னு சொன்னா ஜீவன் பிரம்மம் தான், ஜெகத்துன்றது மித்தியா. இப்ப எப்படி எல்லாம் தோன்றதுன்னு கேட்டா என்ன சொல்றாங்க கேட்டா, அந்த மாயையில ஒரு புரியாத சக்தி ஒன்று இருக்கு. அந்த மாயை எப்ப வரைக்கும் இருக்கும்னா ஞானம் ஏற்படுற வரைக்கும் மாயை இருக்கும், ஞானம் இல்லாத வரைக்கும் மாயை இருந்துருக்கும். ஞானம் வந்துட்டா மாயை போயிடும். இப்ப ஞானம் எப்படி வருது அதெல்லாம் அந்த பெரிய கேள்விப்பட்டான். இப்ப அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் ஏற்படுற வரைக்கும் மாயை இருந்துருக்கும். ஆம்பரமாத்மி ஞானம் ஏற்பட்டதுக்கு அவனுக்கு மாய தெரியாது, அவன் நான் தான் பிரம்மம்னு இருக்க வேண்டியதுதான். இப்ப ஈஸ்வரன் யாருன்னு கேட்டா, அந்த மாயை பிரம்மன்ல பட்டு ரெண்டு விதமான இது தோன்றது. ஒரு பக்கம் வந்து அந்த மாயினால் அஃபெக்ட் ஆகாத ஈஸ்வரன், இன்னொரு பக்கம் அந்த மாயினால் அஃபெக்ட் ஆன ஜீவாத்மாக்கள். ஈஸ்வரனும் பொய், ஜீவாத்மாவும் பொய், எல்லாமே பொய். மாயன்றது பொய்ன்னு சொல்ல முடியாது, என்ன வச்சுக்கோ, பொய்ன்னு சொல்லிட்டேன்னா அது இருக்கக்கூடாது. அது பொய்ன்னு சொல்லிட்டேன்னா இருக்கக்கூடாது, இந்த சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. உண்மைன்னு சொல்லிட்டேன்னா அது எப்பயுமே போக்கடிக்கவே முடியாது. அதனால அது உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை, இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி கதையா சொல்றேன். இல்லாட்டி அந்த சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. மாயை இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அப்ப அத்வைதம் போயிடும். பிரம்மம் இருக்கு, மாயை இருக்கு, ரெண்டு ரெண்டு ஏடுறது. அப்ப மாயைதான் அவித்யான் வா, அவித்யாதான் மாயன் வா, அது படிக்க மண்ட காஞ்சு போயிடும், படிக்க இறங்கணும் வச்சுக்கோ. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன சொல்லாதான்னு தெரியாது. அப்ப மாயை இருக்குன்னு சொல்லிட்டேன்னா மாயை திறந்து, அப்ப ரெண்டு இருக்கிட்டு ஏற்றுக்கு சிஸ்டம்ல அத்வைதம்னு ஆனா இருக்குது, ஒன்னே ஒண்ணுதான். மாயை இருக்குன்னு சொல்லிட்டேன்னா பிரம்மம் இருக்கு, மாயை இருக்கு, ரெண்டாயிரம் அத்வைதம் போயிட்டு இப்போ. அதனால மாயை இல்லைன்னு சொல்றேன். மாயை இல்லைன்னா உலகம் தோன்றதை கேட்டா இல்லைன்னா அப்படி இல்லை, அது இருக்கு ஆனா இல்லை, அந்த மாதிரி அது நிர்வாகம். அதனால என்ன பண்ணா ரியாலிட்டி பிரிச்சுட்டா, பாரமார்த்திக தத்துவத்துல ஒண்ணுமே கிடையாது, பிரம்ம மாதிரி தான் இருந்துருக்கு. வியாபகாரிக தத்துவம் வரைச்சு இந்த மாயை உண்டு, ஈஸ்வரன் உண்டு, ஜீவாத்மா உண்டு, எல்லாரும் உண்டு. எல்லாரும் என்ன பண்ணுவானா, வெறும எல்லா மாயே எல்லாம் இதுல உண்டு, சகுண பிரம்ம பாசன பேரு. ஏன்னா உபநிஷத் பிரம்மசூத்திரத்துக்கு எல்லாம் அக்காமடேட் பண்ணுமே, அதுல அதுல ஒத்துக்கிறா எல்லாம். என்னன்னா எல்லாருக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அத்வைதம், ஆ சர்வம் எல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு. ஆனா எப்படி வந்ததுன்றத ஆராய்ச்சி பண்ணா வச்சுக்கோ, அது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். அது வந்து அதெல்லாம் நிறைய கண்ணம் பண்றது. ஸ்ரீபாஷத்துல வரைச்சு சப்தவித அனுபவத்தை சொல்றாரு, ஏழு விதமா உன்னோட அருகன் பொருந்தாதுன்னு லாஜிக்கை வச்சுட்டு இது பண்ற, உன்னோட அருகன் நிக்காது அப்படின்னு அட்டாக் பண்ற. ஆனா லோகத்துல என்னன்னு கேட்டு வச்சுக்கோ, இது ரொம்ப ஈஸியா இருக்கு சொல்றதுக்கு. நான் பிரம்மம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே எஸ்கேப் பண்ணலாம்னு மாதிரி, நானும் பிரம்மம் நீ இந்த மாதிரி சொல்ல வேண்டியதுதான். ஆனா அது எப்படி சொல்ற, அது என்ன பிரமாணம், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ, அப்ப நிக்காது அங்க. ஆனா எடுபட மாட்டேங்குது நம்ம சம்பிரதாயம், எவ்வளவு சொன்னாலும் ரொம்ப வருஷங்களோ இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆமா அது எங்கேயோ போயிருச்சு. ஏன்னா அந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய போட்டு வியாபாரம் பண்ணிட்டா, இவ்வளவு சீப்பா புத்தகங்கள் போட்டு பண்ணிட்டேன் பீச்சு நாய். அதுக்காக சொல்ல வர, என்னுடைய பிறப்பானது அற்புதமான பிறப்பு, திவ்யமான பிறப்பு, உண்மையான பிறப்பு தான். அவதாரங்கள்லாம் உண்மை, மிச்சா கிடையாது, வெறும் தோற்றம் கிடையாது, சொல்லப்படாது. இப்போ அதுக்காக அவன் கேள்வி கேட்கற மாதிரி கேட்க வச்சு பதில் சொல்றார். திவஸ்பதாச்ச காலசங்கையா பரம் அஷ்டாவிம்சதி சதுர்யுக சங்கியாதம். அஷ்டாவிம்சதி சதுர்யுகம், பதினெட்டு சதுர்யுகம்னா பாத்துக்கோ எவ்வளவு பெரிய டைம் கேப். அதுக்கு முதல்ல தோன்றினவன் திவஸ்பான் இல்லையா, துவமேவ ஆதவு புரோக்தவாய்க்கு கதம் ஏதத் அசம்பாவனீயம் விசேஷேன யதார்த்தம் ஜானியாம். அசம்பாவனின்னா சம்பவிக்கவே முடியாது. இது நீ இப்ப பிறந்திருக்க விவசாயன்றவன் காலக்கிரமத்தை வச்சு பார்த்தா எங்கேயோ எப்படியோ பிறந்திருக்கான், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கறேன். சரி, நானும் ஜென்மாந்திரேன அப்படி வக்தும் சத்தியம், ஜென்மாந்திரகிருதஸ்ய மகதாம் ஸ்மிருதி யுஜதே. சரி, ஜென்மாந்திரத்துல சொன்னா பொருந்தும் சில சமயம். ஏன்னா சில ஞானிகளுக்கு அவள் எப்போ ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இல்லையா. இது அத்த கஷ்டி விரோத நச்ச அசௌ வக்தாரம் ஏன் வசுதேவத்தனையும் சர்வேஸ்வரம் ஜானாதி. இப்போ இப்படி இதுல இதுக்காக நினைச்சக்கூடாது, அந்த அர்ஜுனுக்கு ஏதோ கிருஷ்ணன் தெரியலன்னு நினைச்சக்கூடாது. ஏன்னா நச்ச அசௌ வக்தாரம் ஏனம் வசுதேவத்தனையும் சர்வேஸ்வரம் ந ஜானாதி, தெரியாம இல்ல அவன் அர்ஜுனுக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா எங்க இருக்குது பரம்பிரம்ம பரந்தாம சொல்லப்படான் பின்னாடி, பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் வித்யம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆகுஸ்வம் ஆகுஸ்வம் ஆகுஸ்வாம் ரிஷய சர்வே தேவரிஷி நாரதஸ்ததா அசுதோ தேவலோ வியாசா ஸ்வயம் செய்த பிரதீஷிமேன்னு பிறகு சொல்லப்படான். மகர்ஷிகள்லாம் உன்னை கொண்டாடுறான் சொல்லப்படான். அப்புறம் அவனுக்கு தெரியாம இல்ல, அவனுக்கு பரமாந்தா சர்வேஷன் தெரிஞ்சிருக்கு. யுதிஷ்டிர ராஜசூயாதிஷு பீஷ்மாதிபியா ச அசகிருத சுதம். யுதிஷ்டன் பண்ண ராஜசூயாதி யஜ்யம் இருக்கு, அதுல வந்து பீஷ்மர வாயால கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான், கிருஷ்ண ஏவகி லோகானாம் உற்பத்தி பிரபவ பிரபவாத்ய கிருஷ்ணஸ்தி கிருதே பூதமிதம் விஸ்வம் சராசரம். கிருஷ்ணன்தான் உற்பத்தி எல்லாமே, பிரபவம் லயம் எல்லாம் கிருஷ்ணன் தான் பண்றான். அவனுக்காக தான் என்னது இந்த சிராச்சரங்கள்லாம் இருக்குன்னு பீஷ்மர் சொல்றார். அதெல்லாம் அவன் கேட்டிருக்கான். இத்தியவம் ஆதிஷு கிருஷ்ணசஹி கிருதே இது கிருஷ்ணஸ்ய சேஷபூதம் இதம் கிருஷ்ணம் ஜெகத் இத்தியர்த்தா. என்ன அர்த்தம் அதுக்கு, கிருஷ்ணசஹி கிருதேனா கிருஷ்ணனுடைய சேஷபூதம் இதம் கிருஷ்ணம் ஜெகத் அப்படின்னு சொல்ற. இத நம்ம அழக காண்பிக்கிற திருவான்மொழியில கண்ணலல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குகற்கு வடமதுரை பிறந்தான். கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரண் ஒன்பதாம் பத்துல ஒன்னாவது திருவாரூர் சொல்றாரு. கண்ணன் தான் சரண், என்ன அர்த்தம் கேட்டா கண்ணன் தான் பரன், அவன் தான் பரதேவத்தை. மண்ணின் பாரம் நீக்குகற்கு வடமதுரை பிறந்தான். 9-1-10 இருக்குது. இந்த பூபார முதல்ல நம்மளுடைய இது எடுத்துன அவதாரிக்கு எடுத்துன்னு வச்சுக்கோம். அவதாரிகள் அழகா பாஷ்யக்காரர் சொல்ற, பூபார பூபார அவதாரண அபதேசேன அப்படின்னு சொல்ற முதல்ல இல்லையா. அந்த பூபாரத்தை போக்குறதுக்காக, பூபாரன பூமியுடைய பாரத்துக்காக அது அழகா அழகா தகவல்படுத்திருக்கார். மண்ணின் பாரம் நீக்கு கட்டேன். திருவாய்மொழின்றது ரொம்ப ஒரு வசதியான ஒரு கிரந்தம், எல்லாரும் வாசிக்கணும், அதை அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். கீதையில என்ன இருக்கோ அதெல்லாம் திருவாய்மொழி அழகா சாரப்படுத்திருக்கார். அப்ப அங்க பிரதிபாதனம் பண்ற, கண்ணன் அல்லால் இல்லை கண்டியும் சரணம். கண்ணன் கண்ணன் தான் சரணம்னு சொல்லாதாங்க. அதுதான் இங்க பாஷிக்காக சொல்றார். என்ன சொல்றார்? கிருஷ்ணஸ்ய சேஷபூதம் இதம் கிருஷ்ணம் ஜெகத் வித்யர்த்தஹா. கிருஷ்ணனுடைய சேஷபூதமா ஜெகம் ஜெகத்து முழுக்க இருந்திருக்குன்னு சொல்றார். அத்த உச்சதே ஜானாதி ஏவ அயம் பகவந்தம் வசுதேவதனயம் பார்த்தா. ஜானாதி ஏவன அறிவான், எது அர்ஜுனானவன் பகவானை அறிவான், வசுதேவதனயம் பகவான் இது. ஜானதஹ அபி அஜானதஹ இவ பிச்சதஹ அயம் ஆசயஹ. தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி கேட்கிறானே அப்படின்னா அதற்கு இதுதான் அபிப்பிராயம். நிகிலஹேய பிரத்யநேக கல்யாணேகதானஸ்ய சர்வேஸ்வரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய சதசங்கல்பஸ்ய ச அவாப்த சமஸ்த காமஸ்ய கர்ம பரவச தேவ மனுஷ்யாதி சஜாத்மியம் ஜென்ம கிம் இந்திரஜாலாதிபதி மித்யா. என்ன சொல்றான்? நிகிலஹேய பிரத்யநேக கல்யாண ஏகதானஸ்ய. பகவானுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா ரெண்டு அடையாளம் இருக்கு பகவானுக்கு. நிகிலஹேய பிரத்யநேக, இந்த லோகத்துல குறையணும்னு இருக்கும்னா குறைகள்லாம் இருக்கணும், தோஷங்கள்லாம் இருக்கணும். அப்படிப்பட்ட மொத்த தோஷங்களுக்கும் அவன் எதிரி. எதிரினா எந்த விதமான தோஷமும் இல்லாதவன். ஒண்ணு நிகிலஹேய பிரத்யநேகனா எந்த விதமான கலங்கமோ தோஷமோ அவன் பேர் அவன் கிடையாது. பிளஸ் கல்யாண ஏகதானசிய, கல்யாண குணங்களுடைய ஒரு ரிசப்டகல். ரெண்டு இருக்கு, தோஷங்கள் எப்பயுமே கிடையாது, எப்பயுமே கல்யாண குணங்களும் இருக்கு. இப்படிப்பட்ட எம்பெருமான். ஏன்னா பிறக்கிறான்னு சொன்னா நம்மள தான் பிறக்கிறோம். நம்மளுடைய பிறப்புக்கு கர்மா தான் காரணம். கர்மான்றது தோஷம். அந்த கர்மாவில் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அகவா சொல்ற மாதிரி அப்பப்ப பிறந்துட்டு இருக்கும் கர்மாவனால. அப்படி ஆனா அவன் என்ன, அவனுக்கு கர்மாவே கிடையாது இல்லையா? சர்வேஸ்வரஸ்ய, சர்வேஸ்வரஸ்யனா எல்லா எல்லாத்துக்கும் அவன் தான் அதிபதி. அவன் சர்வஜ்ஞத்திய, சர்வஜ்ஞம் சொன்னதுனால இல்லையா, அவனுக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஆம்னிஷியன்ட் பேரு சர்வஜ்ஞசேனா. சத்தியசங்கல்பத்திய இப்போ கேள்வி கேட்கலாம். என் பேரு சொல்ல போற சத்தியசங்கல்பன்னா நினைச்சாலே அதை சாதிக்கக்கூடிய தன்மையை உடையவன். சங்கல்பம் பண்ணியாச்சுன்னா அது பொய்யாகாது. அப்ப அங்க இருந்தபடியே என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணலாம். பரித்ராண சாதுனம் சொன்னா அங்கே இதை காப்பாத்தலாம், அங்கே இதை எதிரி அழிக்கலாம். இங்க வந்துதான் பண்ண அவசியம் கிடையாது. சத்தியசங்கல்பத்துச்ச அவாப்த சமஸ்த காமத்திய, அவாப்த சமஸ்த காமகனா எந்த விதமான ஆசையுமே இல்லாதவன் அர்த்தம். இல்ல அனைத்து விதமான ஆசைகளும் பூர்த்தி அடைந்தவன் அர்த்தம். எதையும் வந்து பிறந்துதான் எதையும் அனுபவிக்கிறோம் எண்ணம் இது கிடையாது. நம்மளுடைய நம்ம ஏன் பிறக்கிறோம்? நம்மள கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்காக பிறக்கிறோம். நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே. ஆனா எம்பெருமான் யாரு? அவாப்த சமஸ்த காமகா. அவாப்த சமஸ்த காமகனா அனைத்து விதமான ஆசைகளையும் பூர்த்தி பெற்றவன், அல்லது ஆசைன்றதே கிடையாதுன்னு எடுத்துக்கலாம். கர்ம பரவச தெய்வ மனுஷியாது சுஜாத்தியம் ஜென்ம. அப்ப பகவான் வந்து மனுஷனா பிறக்கான்னு சொன்னா இவாளுடைய பிறப்பு நம்மளுடைய பிறப்பு கர்ம பரவசமா இருக்கு. தேவ தேவர்களுக்கும் கர்ம வசம் தான். மனுஷியாது சுஜாத்தியம் ஜென்ம கிம் இந்திரஜாலாதிபத்து. இந்திரஜாலம், இந்திரஜாலம்னா ஒரு மிராஜ் மாதிரி ஒரு தோற்றம் ஃப்ரம் நோவேர் அப்படி திரும்பி போயிடுறது. கிம் இந்திரஜாலாதிபத்து மித்யா, பொய்யான அவதாரமா. பகவான் வெறும தோன்றதெல்லாம் மாயையா, கிம்வா சத்தியம் இல்ல உண்மையா, உண்மையான பிறப்பா? ஏன்னா இப்ப வசுதேவருடைய புத்தனா பிறக்கிறான்னா தேவகியோட கர்ப்பத்துல இருக்கானே. அப்ப கர்ப்பத்துல இருந்தான்னா நம்ம இந்த ஜீவராசிகள் போல அவனும் கர்ப்ப வாசம் பண்றது அவன் உண்மையா இல்ல கர்ப்பத்தெல்லாம் இல்ல சும்மா அப்படி வரது பிறந்தானா? இது மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக கேட்கறேன். சத்தியத்தே கதம் ஜென்ம பிரகார, உண்மைன்னு சொன்னா எப்படி பிறக்க முடியும்? பிராகிருதமான சரீரமா அப்ராகிருதமான சரீரமா? கத்திர சம்பந்தம் உண்டா கிடையாதா? கிம் ஆத்மக, கிமாத்மக அயம் தேக, கிமாத்மகன்னு அதான் எதை இந்த தேகம் இருக்கு, அந்த எம்பெருமான தேகம் இருக்கு, திவ்யமங்கல திருமமா இல்ல பிராகிருத திருமேனியா? கஷ்ட ஜென்ம கேத்துகு, பிறக்கத்துக்கு காரணம் என்ன? கதாச ஜென்ம, நம்மள மாதிரி கர்மா ஜீவனா பிறந்தாகணுமா இல்ல இஷ்டத்துக்கு பிறக்கலாமா, இல்ல யுகத் ஆரம்பத்துல பிறக்கணுமா, இல்ல யுகத்து கடைசியில பிறக்கணுமா, இது மாதிரிலாம் இருக்கா? கிமர்த்தம் வா ஜென்ம, எதுக்கு இந்த ஜென்மமானது? இது பரிகார பிரகாரேன பிரஷ்னார்த்தாக பிரஷ்னார்த்தக விஞ்ஞாயத்தே. இப்படி ஒரு ஒரு ஆஸ்பெக்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் கேட்கிறான ஒழிய அவனுக்கு எம்பெருமான் தான் கிருஷ்ணன் எம்பெருமான்ற ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி நிதி நிதி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறான், எப்படிப்பட்ட ஜென்மா, என்ன கர்ம சோதித்தமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இத ஒன்பதாவது சொல்றேன். சரி, శ్రీ భగవాన్ వాచ బహు నిమేదితి తాని జన్మాని తవ చార్జున తాన్యహం వేద సర్వాణి నత్వం వేత్త పరంతప. అప్పుడు బహూని మే వ్యతీతాన్ని జన్మాని తవచ అర్జున, எனக்கும் உனக்கும் சரி பல பல்லாயிரக்கணக்கான பிறப்புகள் போயிருக்கு, வரைக்கும் நிறைய பிறப்புகள் போயிருக்கு. எனக்கும் சரி உனக்கும் சரி, நானும் பிறந்திருக்க நீயும் பிறந்திருக்க, ஆனா தானி அகம் வேத அவைய அனைத்தையும் நான் அறிவேன். நான் எப்பப்ப பிறந்தேன், என்ன அவதாரம் இதெல்லாம் எனக்கு தெரியும், நீ எப்ப பிறந்தன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவன் சர்வஜ்ஞர். ஆனா நத்வம் வேத பிறந்தப்ப உனக்கு உன்னோட பிறப்பு ரகசியம் தெரியாது, என்னோட பிறப்பு ரகசியம் தெரியாது, எனக்கு ரெண்டுமே தெரியும். சர்வஜ்ஞா இருந்தா என்ன என்ன தாத்பரியம் கேட்டா, முக்காலத்துல என்ன தெரியும், நடந்தது நடக்கிறது நடக்க போறது. அப்ப இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் அவதாரம் வந்து எனக்கு தெரியும், நீ எப்ப பிறந்த எனக்கு தெரியும், ஆனா உனக்கு என்னுடைய பிறப்பு பத்தி தெரியாது, உன்னோட பிறப்பு பத்தி தெரியாது. பரந்தப்பா பரந்தப்பானா எதிரிகளை வாற்றவன் அர்த்தம், எதிரிகளை வாட்டுபவன். ரொம்ப அவனுடைய இது ஜாஸ்தி, பராக்கிரமம் ஜாஸ்தி. துரியோதனன் வந்து சொல்றான், அகாரத்துல ஆரம்பிக்கிற பேரு கடல பயமா இருக்குன்றான். அர்ஜுனனுக்கு ஆள் ஆரம்பிக்கிறதுலையா ஆன்ற எழுத்துல பேரை கடல பயமா இருக்குன்றான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய பராக்கிரமசாலி. நேரம் தான் வரணும் இல்ல, ஐயோ பேரை கடல் நடந்துட்டு சொல்றாங்க இல்ல, சில பேர் சொல்றாங்க அவன் நினைச்சாலே நடக்க வருது. அது மாதிரி அப்படி ஒரு பரந்தப்பன எதிரிகளை தப்பிப்பவன். அது அப்படி சொல்ற, அது கிரமாட்டிக்கல் விசேஷம் இருக்காது. பரந்தப்பன்னு சொல்லிட்டு உத்தமசாமி எடுக்கிறார் வியாக்கணத்துல, பரந்தப்பா எப்படி வருது தேசியம் எடுக்கிறார் பராந்த பத்தியா அப்படின்னா அதுக்கு விசாரம் இருக்கு. அது நான் அப்புறம் சொல்றேன், கிரமடிக்கல் விஷயம். அனேக ஜென்மனகா சத்தியத்துவம் முக்தம். இப்ப இதனால என்னாச்சு, இப்ப ஜென்மனகா சத்தியத்துவம் முக்தம், பகவுனிமே வெதீதானி ஜென்மானி இது வச்சனார். நான் நிறைய முறை பிறந்திருக்கிறேன்னு சொன்னதுனால அப்ப ஒரு ஒரு பிறப்பும் சத்தியம்னு ஆயிடுதுன்னு சொல்றாரு. இப்ப தவச்ச இது திஷ்டாந்தத்தையா உபாதான அச்ச, உன்ன மாதிரி நானும் பிறந்திருக்கேன்னு சொன்னதுனால, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றதுனால, ஏன்னா நத்தேவாகம் ஜாதுநாதன் மாதிரி சொன்னப்பவே அதான் சொல்றாரு, நானும் நிறைய வாட்டி பிறந்திருக்கேன் நீயும் பிறந்திருக்க சொல்லிட்டு. அப்போ ஜீவாத்மாவோட பிறப்பு சத்தியமா இருக்கும், ஜீவாத்மாவோட எக்ஸிஸ்டன்ஸ் உண்மையா இருக்கு. நான் இருக்கா மாதிரி நீ இருக்கேன்னு சொன்னேன்னு அர்த்தம். இப்ப நான் எப்படி எப்பயுமே இருக்க போறனோ அது மாதிரி நீ இருக்கேன்னு சொன்னா அப்பவே அத்வைதம் அடிபடுறது அங்க. ஏன்னா அத்வைதத்துல நான் இருக்கா மாதிரி நீ எப்பயும் இருக்கேன்னு சொல்ல முடியாது. உனக்கு அஜ்ஞானம் இருக்கிறது, அஜ்ஞானம் இருக்கிறதுக்கு தான் நீ இருக்க, உனக்கு ஞானம் வந்துச்சுன்னா நீ நீ கிடையாது, நீ நான் தான் அப்படி சொல்லணும் இல்லையா. உனக்கு அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் நீ நீயா இருக்க, உனக்கு நான் எப்பயுமே இருக்கேன்ற, நான் இருக்க வைக்கணும் அப்படி பார்த்தா அப்படி சொல்லல, நான் எப்பயுமே இருக்கேன், நான் எப்படி எப்பயுமே இருக்கணும் அதுதான் நீ இருக்கேன்னு சொல்றேன். அவனுக்கு நான் எப்படி எப்பயுமே இருக்கணும் அது மாதிரி நீ எப்பயுமே இருக்கணும், அப்புறமா மோட்சமே யாருக்கும் கிடைக்காது, மாயை எப்பவே இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லல. என்ன தாத்தர் என்ன கிடையாதுன்னா, நான் எப்படி எப்பயும் இருக்கணும் அது மாதிரி நீ எப்படி இருக்கேன் அர்த்தம். மாயை ரெண்டு பேருமே மாய நாள் தான் இருக்கணும் அப்படி இருக்க கூடாது. அப்ப அப்ப நீங்க சொன்னா வச்சிருந்தா பெருமாள் என்ன, பெருமாள் என்ன சொன்னா ஆனஸ்டா இருந்தான், இப்ப வாஸ்தவத்துல நானும் பிரம்மம் நீயும் பிரம்மம், இந்த மாயினால ரெண்டு பேரும் இங்க இருந்து சொல்லணும் அப்படிலாம் சொல்லிக்காரன்னா அப்படி சொல்லலையே. உனக்கு உண்மையான உபதேசம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹாஃப் சொன்னா அப்புறம் எந்த மாதிரி தோஷம் வந்துடும் பிரம்மா, அவர் உண்மையை சொல்லலன்னு சொல்லிட்டு அப்படி அத்வைதத்தை சொல்றதா இருந்தா அப்படி சொன்னா எல்லாம் மாயினால் தான் இங்க இருக்கு, நானும் மாயினால் தான் இருக்கேன், நீ மாயினால் தான் இருக்கேன், மாயை இந்த ஞானம் வந்து ரெண்டு பேரும் புருஷன் நான் சொல்ல, அவன் சொல்ல வந்த தாத்பரியம் வேற, நான் எப்படி எப்பயும் இருப்பானோ அந்த நீ எப்பயுமே இருப்பேன்னு சொன்ன. அந்த மாதிரி இங்கே வந்துச்சு பகவுனிமே வெதித்தானி ஜென்மானி சொன்னதுனால தவச்ச உனக்கும், ஆனா உன்னுடைய பிறப்பு கர்ம பட்சத்தினால வந்தது, என்னுடைய பிறப்பு சங்கல்பத்தினால வந்து சொல்லப்படுறது. ஆத்மனகா அவதார பிரகாரம் தேக யாசாத்தம் ஜென்ம ஹேத்துன்ட்டு ஆக, அவதாரம் எப்படி நடக்கிறது, தேகத்துடைய உண்மையான சுரூபம் என்ன, ஜென்ம ஹேத்து என்னன்னு சொல்லப்படுறது. அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயா. அஜஹ அபி சன்ன, அஜஹனா பிறப்பில்லாதவன், பிறப்பிலின்னு சொல்வ ஆழ்வார்கள், பிறப்பு இல்லாட்டையும் அவ்யயாத்மா சன்னு இல்லையா, அவ்யயம் அவ்யயம்னாலே மாற்றமில்லாத ஒரு தன்மை. ஜீவாத்மாக்கும் அவ்யாத்மம் உண்டு, அத்தியாத்மகத்துவம் உண்டு. எப்படின்னு கேட்டா ஸ்வரூபம் சுபாவம் ரெண்டு இருக்கு. ஸ்வரூபத்தை வச்சு பார்க்கறதே ஜீவாத்மாவுக்கு அவ்வியம்தான், அவனும் மாற்றம் இல்லாதவன். சுபாவத்தை வச்சு பார்க்கச்சே அவனுக்கு மாற்றம் இருக்கு, அதனால தான் பத்தனா பிறந்து இருக்கான். ஆனா பெருமாளுக்கு ஸ்வரூபத்த சுபாவத்த அவ்வியம் மாற்றமே இல்லாதவன். அப்படி இருந்தாலும் சொன்னது பூதானாம் ஈஸ்வரகி சன்னு, அனைத்து விமான பூதங்களுக்கும் ஜீவராஜனும் நான் தான் ஈஸ்வரன். அப்படி இருந்தாலும் ஸ்வாம் பிரகிருதி அதிஷ்டாய, இப்போ இந்த இடத்துல ஸ்வாம் பிரகிருதின்னு சொல்லிச்சு தன்னுடைய சுத்தசத்துவம் நடத்தது. ஸ்வாம் பிரகிருதி பிரகிருதி ரெண்டா இருக்கு இப்போ, அதான் அப்ராக்கிருதம் இருக்கு இல்லையா, சுத்தசத்துவமா இருக்கு இல்லையா, அதை வச்சுண்டு சம்பவாமி ஆத்ம மாயையா, இந்த இடத்துல மாயான சங்கல்பம் நடத்தமா இருக்கு. என்னுடைய இஷ்டத்துக்கு நான் பிறக்கிறேன் அப்படிங்கிறேன், அதாவது என்னுடைய பிறப்புக்கு கர்மா காரணம் கிடையாது, பிரகிருதி சம்பந்தமான காரணம் கிடையாது. ஜீவா ஜீவாத்மாவுடைய பிறப்புக்கு பிரகிருதி சம்பந்தம் கர்மா இன்னும் சொல்லி இதுதான் அப்படி சொல்றாரு. இப்போ அஜத்வ அவ்யயத்வ சர்வேஸ்வரத்வாதி சர்வம் பாரமேஸ்வரம் பிரகாரம் அஜகதி ஏவ, அதாவது பிறப்பற்று இருக்கக்கூடிய தன்மை, மாற்றமில்லாத தன்மை, சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய தன்மை, அனைத்தையும் பாரமேஸ்வரன் பிரகாரம் அஜகத்து, எதையுமே விடாம நான் பிறக்கன்னு அர்த்தம். அப்ப திவ்யமங்கல திருமணியாரு இங்க பிறந்தாலும் அனைத்து விதமான சக்தியும் அவனுக்கு உண்டு, எதுலையும் எந்த விதமான குறைவும் கிடையாது. ஸ்வாம் பிரகிருதி மதிஷ்டாய ஆத்மமாய சம்பவாமி பிரகிருதி சுபாவ, பிரகிருதி அர்த்தம் சுபாவம் அர்த்தம், ஸ்வமேவ சுபாவம் அதிஷ்டாய ஸ்வேனையவ ரூபேன, எனக்கு இயல்பாகவே என்ன சுபாவம் உண்டோ அந்த சுரூபத்தை கொண்டே ரூபத்தை கொண்டே ஸ்வேச்சையா சம்பவாமி இத்தியர்த்த, என்னுடைய இஷ்டத்துக்கு அர்த்தம், என்னை எதுவும் கட்டுப்படுத்துறது கிடையாது, கர்மாவோ இல்லை எதுவும் கட்டுப்படுத்துறது கிடையாது, என்னுடைய சங்கல்பத்தினால் நான் பிறக்கிறேன்னு அர்த்தம். அதான் ஆத்மமாயாக்கு அர்த்தம். இப்போ வெண்டவான சுரூபம் என்ன சொல்லணும், முதல்ல என்ன சொன்னார், என்னுடைய சுரூபத்தினாலே பிறக்கிறேன்னு சொன்னார். அப்போ சுரூபத்தை காட்டுறதுக்காக பல சுத்திவாகியங்களை கோட் பண்ணார். சுரூபம் தூ ஆதித்யவன் நம் தம சத்பரஸ்தாதுன்னு எல்லா சுத்தி வாக்கியங்கள் எல்லாரும் என்ன போட்டிருக்காருன்னா, எம்பெருமானுக்கு சத்தியசங்கல்பன் தாரூபா அப்படின்னு சத்தியகாமக எல்லாம் வருது, எல்லாரும் சொல்றார் இத்தியாதி சுத்தி சித்தம். இப்படி சுத்திகளில் சொல்லக்கூடிய சுரூபம் என்னுடையது, ஆத்மமாயையா ஆத்மீயா மாயையா, ஆத்ம மாயையானா என்னுடைய மாயினால் நடது, மாயா வயினம் ஞானம்னு ஒரு இதில் கோஷத்தில் இருக்கு. இது ஞான பரியாய அத்த மாயா சப்த, மாயானா என்ன இப்போ ஞானம்னு அர்த்தம். இந்த பதங்களுக்குலாம் அர்த்தமானது நம்மளா விஷய பார்த்து இருந்துக்க முடியாது, நிகண்டு நிருப்தியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சம்ஸ்கிருத வேதத்தில் இருக்கக்கூடிய பதங்களுக்கு அர்த்தங்கள்லாம் அந்த நிகண்டு நிறுத்தம் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கச்சு மாயைக்கு ஞானம்னு அர்த்தமானது இருக்கு. தத்தாச்சு அபியுக்த பிரயோக மாயையா சததம் வீதி பிராணினாம் சுபாசுபம் இது. அப்போ ஒரு பிரயோகம் ஒரு வசனம் இருக்கு, மாயையா வேதி மாயினால் இருந்து கொள்கிறேன் அப்படின்னா அது ஒரு ஞானம் இருக்கு, ஞான தான் தெரிஞ்சுக்கணும் இருக்கு. ஆத்மீயன ஞானேன ஆத்ம சங்கல்பேன இத்தியர்த்தா, ஞானம் சங்கல்பம் எல்லாமே ஒண்ணுதான், சங்கல்பம் அது ஒரு ஞானத்துடைய விகாரம் தான். அதனால இந்த இடத்துல மாயானா ஞானம் இல்லை சங்கல்பம், நான் என்னுடைய சங்கல்பத்தினால பிறக்கிறேன், எனக்கு கர்ம வசம் கிடையாதுன்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம சத்திய சங்கல்பம்னா சத்திய சுரூபத்தோட என்ன சுரூபமானது எப்படி மாற்றமே அடையாது. அப்ப அவதாரம் வந்த உடனே அப்ப அந்த சுரூபம் வேற இந்த சுரூபம் வேறன்னு கிடையாது, சரியா? அத அபகத பாபத்வாதி சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவம் சர்வம் ஐஸ்வரம் சுபாவம் அஜகத் ஏவ, அதனால அபகத பாபத்வாதியில எந்த விதமான பாபங்கள்லாம் சேர்க்கையே கிடையாது. அப்படிப்பட்ட சத்திய சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவம் எப்பயும் கல்யாண குணங்களை கொண்டு சர்வம் ஐஸ்வரம் சுபாவம் ஈஸ்வரனுக்கு எப்பயுமே இருக்கக்கூடிய சுபாவத்தை வச்சுண்டு அஜகத்து அஜகத்னா விடாமையே ஏவ சுவேவ ரூபம் தேவ மனுஷியாதி சஜாத்திய சம்ஸ்தானம் குருவன் ஆத்மசங்கல்பேன தேவாதி ரூபக சம்பவாமி. இப்படி என்னுடைய இத விடாமையே பலவிதமான இதில் நான் பிறக்கிறேன்னு சொல்ற இத அதுதான் ஆழ்வார் சாதிக்கிற திருவிருத்தத்துல முதல் பாகம் திருவிருத்தம் அமாவாசன்றர் பொய் நிந்தனை ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என் நிந்தனை இருமை இனியா முறாமை உயிரளிப்பான் என் நின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோ தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேந்தையும் விண்ணப்பமேன். என்கின்ற யோனியுமாய் பிறந்தாயின். அதேதான் இங்க பாஷகர் சாச்சிருக்கார். தேவ மனுஷியாது சஜாதிய சன்ஸ்தானம் குருபந்து, என்கின்ற யோனியுமாய் பிறக்கான் எம்பெருமான். எதுக்காக? உயிரளிப்பான், ஞானத்தை கொடுத்து நம்மளை கரையேற்றுறதுக்காக. அப்படிப்பட்ட எம்பெருமானே, மெயில் நின்று கேட்டருளாய், என்னுடைய இந்த விண்ணப்பத்தை, உண்மையான விண்ணப்பத்தை கேளு, விருந்து கேளு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எதுக்கு? போய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குழம்பும் இந்நின்ற நீர்மை இனியா முறாமை. இனிமேல் இந்த பிறப்பு வேணாங்கிறது அதுதான் முதல் பாத்திரமே. அதுதான் இனிமேல் எனக்கு இந்த கர்ம வசத்தினால வரக்கூடிய பிறப்பு வேண்டாம். பொய்யான ஞானம் பொல்லா ஒழுக்கும்னா சரியத்தை சொல்றார், அதாவது காண்டாக்ட் அது அழுக்குடம்பு, தேகமே ஒரு அழுக்குடம்பு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு எப்பயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி இருக்க? என்னின்ற யோனியமாய் பிறந்தாய். ஏன்னா மத்திய கூர்ம வராகன்னு சொல்ற மாதிரி ஏகப்பட்ட மனுஷனாதான் பிறக்கணும், எதுவும் இல்லை அவருக்கு கண்டிஷன் கிடையாது. தேவனாதான் பிறக்கணும், கண்டிஷன் கிடையாது. எந்த ஜென்மாவான இடத்துல யோனினா பிறப்பு, எப்படிப்பட்ட யோனியமா எடுத்து எடுத்துட்டா இல்லையா, அப்படிப்பட்ட எம்பெருமானே நீ நான் சொன்னதை கேளுன்னு அங்க சாதிக்கிற திருவிருத்தத்துல அதை என்ன சொல்ற, சுமேவ ரூபம் தேவ மனுஷியாது சுஜாதி சம்ஸ்தானம் குருவன், தது இதமாக அஜாயமா நகுதா விஜாயது என்று சுதி. பிறப்பில்லாமையும் அவன் என்ன பண்றான், பலவாறாக பிறக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறார். இதர புருஷ சாதாரணம் ஜென்ம அகுருமன்னு தேவாதி ரூபேன சுசங்கேற்பேன உத்த பிரக்ரியா ஜாயத்தை எத்தியத்தா இல்லையா. இதர புருஷ சாதாரணம் ஜென்மனா மற்ற ஜீவராசிகளை போல இல்லாம அவருக்கு இருக்கக்கூடிய சங்கல்பத்தினாலே அவர் பிறக்கிறார். பகூனிமே வசீதான ஜென்மானி தமசாதினா தானியமே சர்மானி ததாத்மானம் சுஜாமியம் ஜென்ம கர்மச்சமே தித்யம் ஏவம் யோகி தத்பதா இது பூர்வாபர அவிரோதாச்ச. பிறப்பு இல்லைன்னா கூட பிறக்கிற பல பிறப்பு. ஆத்மானம் சுஜாமினா நான் தோன்றுகிறேன்னு அர்த்தம். அப்படின் சொல்றான், என்னுடைய பிறப்பு என்னுடைய செயல் எல்லாமே தித்யம். ஏவம் யோகி தத்பதா இதை எவன் அறிவானோ அவனுக்கு பிறப்பு கிடையாதுன்னு அடுத்த ஒன்பதாவது சிலப்பத்துக்கு சொல்லப்படுறது. இப்படி தன்னுடைய பிறப்பு ரகசியத்தை சொல்ற, எதையுமே விடாம பிறகு அர்த்தம். எம்பெருமான் எடுத்துட்டோம்னா அவன் என்னென்ன தன்மைகள் இருக்கோ சுவாபாவிகமா, அப்படிப்பட்ட எல்லா தன்மைகளையும் விடாமையே அவன் அவதாரம் பண்றான். அப்ப ஒரு ஒரு அவதாரத்தின் போதும் எல்லாமே அவன்கிட்ட அப்படியே இன்டாக்டா இருக்கு. அங்கேயே நீங்க வந்ததுனால எதுவும் குறைவு ஏற்பட்டதும் கிடையாது. அதான் இதோட மொத்த எசன்ஸ் ஆயிட்டான். அப்புறம் ஜென்மனகா பிரயோஜனமாக பரித்ரா அநாயசா தூணாம் விநாசாய துஷ்குதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதுனாம், சாதுனா யார் இருக்கும் மாறிபட்ட பேய் திரும்பிப்பேன் சார். ஜென்ம காலமாக டைம் பிறப்போட எது சொல் டைம் சொல்ற, யதா யதாஹி தர்மஸ்ய கிராணிர் பவதி பாரத அபியுத்தானம் தர்மஸ்ய ததாத்மானம் சுயாம்யஹம். இந்த மகாபாரத சீரியல் கேட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த ஊரில் இருக்கும் முதல்ல இல்லையா. யதா யதாகி தர்மஸ்ய, எப்பப்ப தர்மத்துக்கு ஒரு ஒரு கேடு வருதோ, எப்ப அதுக்கு ஒரு கீழ்நசம் வருதோ, கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய. நியூட்ரலா இருக்கலாம், தர்மம் இல்ல அதர்மமும் இல்லன்னு இருக்கலாம், அப்படி இல்ல தர்மமும் குறைஞ்சி அதர்மமானது அதிகமாயிருக்கு இல்லையா. தர்மம் குறைஞ்சி அதர்மம் அதிகமாயிருக்கு. அப்படிப்பட்ட சதா ஆத்மானம் சுஜாமியாக நான் பிறக்கிறேன், நான் உண்டாகிறேன் அர்த்தம். உண்டாகுன்னு மறுபடியும் பார்த்தோம், அந்த திவ்யமான ஒரு பிறப்பு. கால நியம அஸ்மத் சம்பவசிய, ஒரு யுகத்தோட ஆரம்பத்துல பிறக்கணும் இல்ல யுகத்தோட மத்தியில பிறக்கணும்லாம் கிடையாது, கால நியமம் கிடையாது. எதா எதாகி தர்மஸ்ய, எப்பப்பெல்லாம் தர்மத்தினுடைய தர்மம்னா என்ன, வேதேன உதிதஸ்ய சாதுர்வர்ண்ய சாதுராஷ்ரம்ய வ்யவஸ்தயா அவஸ்தஸ்ய கர்த்தவ்யஸ்ய க்ளானிஹி பவதி. பாஷ்யக்காரர் எப்பயுமே பேரோட சொல்லியிருப்பார், சாதுர்வர்ணிய வர்ணாசிரம தர்மங்கள் தான் எப்போ குலைவு ஏற்படுறதோ, வர்ணாசிரம தர்மங்களை வந்து அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. அப்போ அவருடைய திவ்ய சரித்திரத்தை வந்து நம்ம இதை கொண்டு பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது திவ்ய சரித்திரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில விஷயத்துல சில சொல்லச்சு வர்ணாசிரம தர்மத்தில் மீறின மரணம் கூட இருக்கு. அப்போ நம்ம ரைட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் வேதா சங்கர மாட்டம் எங்கேயுமே வந்து அந்த வர்ணாசிரம தர்மத்தை மீறணும்னு சொன்னதே கிடையாது. அப்ப சாதுர்வர்ண்ய சாதுராஷ்ரம்ய வ்யவஸ்தயா அவஸ்தஸ்ய கர்த்தவ்யஸ்ய க்ளானிர் பவதி. எப்பெல்லாம் அந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் குழஞ்சி போறதோ యదా యదా చ తద్ విపర్యయస్య అధర్మస్య అభ్యుత్థానం. தர்மத்துக்கு மாறா இருக்கக்கூடிய அதர்மமானது எப்பெல்லாம் மேல விரும்புறதோ ததா அகமேவ சசங்கல்பேன உக்த பிரகாரேன ஆத்மானம் சிதாமி. அப்புறம் என்ன பண்றேன், என்னுடைய சங்கல்பத்தினாலேயே உக்த பிரகாரேன முன்னாடி சொன்ன மாதிரி நான் பிறக்கிறேன். அப்ப இப்ப அதர்மம் ஓங்கிக்குன்னு சொன்னா இன்னும் அந்த அளவுக்கு ஓங்கல, பகவான் அவதாரம் பண்ற அளவுக்கு இன்னும் ஓங்கலன்னு நினைச்சோம். அப்படி நினைச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப அதர்மமா இருக்கேன்னா இது ஒண்ணுமே இல்லை போல இருக்கு, இன்னும் இதை விட மோசமா வரணும் போல இருக்கு, அப்பதான் பெருமாள் பிறப்பான். அப்ப ஜென்மனகா பிரயோஜனமாக, சரி எப்ப பிறப்பாரு சொல்லியாச்சு, பிறப்புக்கு என்ன காரணம் கேட்டா, என்ன பிரயோஜனம் கேட்டா, பரித்ராணாய சாதுனாம் வினாசாச்சு திருப்பதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவான் விவேகி. முதல் பர்பஸ் என்ன கேட்டா, பரித்ராணாய சாது நாம், சாது பரித்ராணம் முதல் காரணம். அப்ப சாது சாதுனா யாரு, நம்ம சொல்ற மாதிரி சாது இல்ல, பாவம் ஒண்ணுமே தெரியாது ரொம்ப சாது, அந்த சாது இல்ல. வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணி வைஷ்ணவால அக்ரேசன் சிறப்பா இருக்கீங்க, அப்படிப்பட்ட சாது. இந்த லட்சணம் எல்லாம் யாருக்கு பொருந்தும் கேட்டா, நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து முதல்ல பொருந்துருது எல்லாமே. ஆனா இது அப்படியே சொல்ற பரித்ராணய சாதுனான்ட்டு மூணாவது அத்தியாயம் மூணாவது பத்துல சொல்றாரு, 355 சாது தனத்தை நலியம் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதி அஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கும் திறந்த. சாது தனத்தை நலியம், இந்த சாதுதான் அந்த சாது, சாது தமிழ்ல இந்த சாதுனா பரித்ராணாய கஞ்சனை சாதிப்பதற்கு, அதான் அதர்மம் ஓங்கி இருக்குச்சு. கஞ்சன் அறக்கலாம் பண்றா, சாதுக்களை வந்து துன்புறுத்துறார். அப்ப இவாளுக்கு துன்பம் ஏற்படுறது இல்லையா, இவாளை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாரு, ஆகவே சாதிக்கிறாரு. ஆரியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த, சில பேர் கேட்கலாம் பெருமாளிங்க வந்துட்டானா, அப்ப பரமபதம் வேக்கண்டா இருக்குமா, அங்க யாரும் இருக்க மாட்டலாம் கேட்டா, ஆரியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தாங்க. டவுட் நமக்கே வரலாம், கிருஷ்ணர் இவங்க வந்துட்டாரு சொன்னா அப்ப அங்க போனா கிருஷ்ணர் இருப்பாரா மாட்டாரா கேட்டா, அந்த ரூபத்துக்கு எந்த விதமான பரவாசம் பரவாசம் இருந்துட்டே இருப்பான், அவனுடைய சங்கல்பத்தினால இங்கேயும் பிறக்கிறான், இங்கே இருப்பான் அங்கே இருப்பான் எங்க இல்ல, அதனால அழகா அந்த மாதிரி பாத்திரப்படுத்தினார். இப்ப அப்படிப்பட்ட இருக்கலையா, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை திருப்பி நிலநாட்டத்துக்காக சம்பவாமி யுகே யுகன்ற, ஒரு யுகம் தான் இல்ல யுகே யுகே, ஒரு ஒரு யுகத்தையும் நான் அவதரித்தேன் அப்படிங்கிற சாதவா. யார் சாதவா, உக்த லக்ஷண தர்மசீலாக அப்படி சொன்னாரு, அப்படிப்பட்ட அந்த லட்சணத்தோட இருக்கக்கூடிய தர்மசீலர்கள், தர்மம் தர்மத்தை தர்மத்தோட இருக்கிறவா, அதர்ம வழியில போகாதவா. வைஷ்ணவ அக்ரேசராக, அக்ரேசரா அக்ரேசரா பெஸ்ட் அர்த்தம், அக்ரேசரா முன்னாடி இருக்கிறவன் அர்த்தம், முன்னோடிகள் வைஷ்ணவ அக்ரேசரான இவர் சுவாமியோட பக்தன் அர்த்தம், எல்லாம் கிருஷ்ணனுடைய பக்தான் அர்த்தம். மத் சமாசிரயனே பிரவிருத்தாக, என்னை அடைவதிலேயே நோக்கத்தை உடையவர்கள், மண் நாம கர்ம சொரூபானாம் அவாங்மனத கோச்சரத்தையா மத் தசனாத் ரிதே ஸ்வாத்ம தாரண போஷணாதி சுகம் அலபமானா அனுமாத்திர காலமபி கல்ப சகஸ்ரம் மன்வானாக. ரொம்ப சுவாரஸ்யமா பதம் போட்டிருக்கார் இந்த இடத்துல, கண்டிப்பா ஆழ்வாரம் மனசுல வச்சிருந்தா இது பதம் தோன்றது. என்ன பேரு பாசனம் சொல்ல போறேன், மண் நாம கர்ம சுரூபானம், என்னுடைய பெயரோ திருநாமத்தையோ செயல் என்னுடைய சேஷ்டைகளையோ இந்த சுரூபத்தையோ அவாங் மனச கோச்சரத்தையா, அவாங் மனச கோச்சரத்தையானா விவரிக்க முடியாதது, எம்பெருமானுடைய குணங்களையும் எதையுமே விவரிக்க முடியாது. அப்படி மத் தர்சனா திசை, ரித்தே ரித்தேனா வித்தவுட்னு அர்த்தம் சம்ஸ்கிருத்தில், ரித்தேனா வித்தவுட், மத் தர்சனா திருத்தே என்ன பார்க்காம என்னுடைய அனுபவம் ஏற்படாம ஸ்வாத்ம தாரண போஷணாதி சுகம், என்ன பார்க்காம ஸ்வாத்ம தங்களுடைய தாரணமோ போஷணமோ லோகத்திலே பார்க்கலாம், நமக்கு பிடிச்சவா இருக்கா வச்சுக்கலாம், பசங்க இருக்கு அம்மா அப்பாவா இருக்கா இல்ல பசங்க ஊருக்கு போயிருக்கா, ஏதோ ஒரு செப்பரேஷன் ஏற்பட்டதுன்னா அது என்ன பண்ணிதோ தெரியலங்க, சாப்பிட்டதா தெரியல, சாப்பிட்றதுக்கே மனசு இல்லை, அப்ப நினைப்பெல்லாம் அங்க இருக்கு. அப்ப அந்த குழந்தை பேர்லயோ இல்ல ஒரு ஒரு சேஞ்சுக்கு அம்மா அப்பா அங்க போயிருக்காளே, அம்மா அப்பா என்ன பண்ணாலும் தெரியல நினைக்கவா இருந்தாலும் கூட, அப்ப அவளுக்கு என்ன இருந்தப்ப யார் ஏதோ ஒரு பிரிவு ஏற்பட்டு பிடிச்சவா பிரிஞ்சு போயிருக்கா, என்ன பண்ணா தெரியலையே பாவம் நாம நீங்க சாப்பிடுறாங்க எனக்கு வேண்டாம் அப்படி இருக்காளனோ. அப்படி இது லௌகீகமா, இத ஸ்பிரிச்சுவலா எடுத்துட்டு போனா எம்பெருமானுடைய ஒரு அனுபவம் இல்லாம தங்களை தரிக்க முடியாதவா, போஷிக்க தெரியாதவா, அழகமானா கிடைக்கப்பெறாதவர்கள், அனுமாத்திர காலம் அப்படி ஒரு க்ஷணம் கூட அந்த இது அனுபவம் போயிடுச்சுன்னா கல்பசகசிரம் மண்வானாக. லௌகீகமா சொல்றது உண்டு, பிரிவினால் ஏற்பட்ட துயரம் வந்து காலத்தை போ காலம் போ தள்ள முடியல காலத்தை, ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கேன்னு சொல்றான். சந்தோஷம் வந்தாச்சு, இங்க காலம் சீக்கிரமா ஓடுறது. துக்கம் வந்ததுன்னா காலத்தை தள்ள முடியல. அப்ப எப்படி இருக்கான் அவளுக்கு அனுமாத்திர காலம், சின்ன ஒரு டைம் ஸ்பேன கூட. கல்ப சகசிரம் மண்வானாகா கஷித்தில சர்வ காத்ராஹா பவேயு. என்ன பண்ற அவளுக்கு காத்ரம்னா உடம்பு, உடம்புலாம் அப்படியே அவளுக்கு ஆடி போயிடுறது அப்படியே பகவானுடைய அனுபவம் இல்லாம. இதி மத் ஸ்வரூப சேஷ்டித அவலோகன ஆலாபாதிதானேன தேஷா. எப்படிக்காவ என்னுடைய ஸ்வரூப சேஷ்டிதங்கள்லாம் இருக்கணும், திவ்யமேன் இருக்கு, அந்த அனுபவம் இருக்கணும், சேஷ்டிதங்கள்லாம் இருக்கணும். அத அவலோகன ஆலாபாதிதானேன தேஷாம் பரித்ராணாய. இப்படி அதை ஆலாபனம் பண்ணிட்டு அதை பத்தியே புலம்பின் இருக்கக்கூடிய சாது நாம் அர்த்தம். இப்ப ஆழ்வார் பாத்திரத்தை பாத்துக்கோ. அழுவர் சொல்ற, அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அலற்றுவன். அவர் சொன்னது எங்க பேர் சொல்றது, அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அலற்றுவன். என்ன சொன்னாருங்க, ஆலாபனம் சொன்னாரு, ஆலாபாதி தானே என்ன அப்படிங்க சொல்லுங்க. தழுவல்வனையால் பக்கம் நோக்கி நானே கவிந்திருப்பன். திருவாரூரில் அஞ்சாம் பத்துல வருது, ஆறாம் முதல் பாதத்துல வருது, அஞ்சு எட்டு. அதே மாதிரி பிரியாடிமை கொண்டாய் குழந்தை திருமாலே, அது ஏழாவது பாத்திரம். அதுலயே தரியேன் தரியேன், தரிக்க மாட்டாதுன்னு தரியேன், இனி உன் சரணம் தந்து என் தன்மம் கலையாயே. அழுவார் அந்த அனுபவத்துல அப்படியே மூழ்கி இருக்கார். இது அஞ்சுல எட்டுல ஏழு. அதுக்கு சொல்ற அஞ்சாம் பத்துல பெய்யார் சக்கரத்தின் ஆரம்பம், இல்ல என் கொள்வன் உன்னை வெட்டென்னும் வாசகங்கள் சொல்லியும் வன் கல்வனேன் மனத்தை வளைத்து கண்ணனீர் பறந்து நின்கண் நெருங்க வைத்து எனதாவிய நிகழ்லேன் என் கண் மலின மறுத்து என்னை கூவி கூவியருளாய் கண்ணனே. கண்ணனே தான் அங்கேயும் சொல்றது, என்னை கூவியருளாய் கண்ணனே. என் கண் மலின மறுத்து இந்த பிரகிருதி சம்பந்தத்தை தீர்த்து அறுத்து என்னை கூவிக்கொள்ளாயின்னு அழுவார் சாதிச்சிருக்கார். என்ன சொன்னாருங்க, மண்வானம் சொன்ன இல்லையா, கல்பசகசம் மண்வானாக இல்லையா. அப்பனே அடலாழியானே ஆழ்கடலை கடந்த துப்பனே உன் தோள்கள் நான்கும் கண்ணிடக் கூடுங்கள் என்று எப்பொழுதும் கண்ண நீர் கொண்டு ஆதி துவர்ந்து துவர்ந்து இப்பொழுதே வந்திரா என்ன ஏழையே நோக்குவனே. இப்பே வரமாட்டியா அப்படின்னு ஏழையே நோக்குவனேன்னு சொல்ல நாலாம் பத்துல ஏழாவது இதுல அஞ்சு ஃபோர் செவன் ஃபைவ்ல எப்பொழுதும் கண்ண நீர் கொண்டு ஆதி துவர்ந்து துவர்ந்து இப்பொழுதே வந்திரா என்ன அவ்வளவு இயக்கத்துல இருக்க. அப்ப பெருமாளை விட்டுட்டு ஒரு க்ஷணம் கூட அவளால இருக்க முடியாத ஒரு, அதுக்கு ஆழ்வார் அழிவாரத்துல எல்லா அழிவாருக்கும் அப்படிதான், பன்னெண்டு அழிவாரம் அப்படிதான் இருந்திருக்கு எல்லாருமே. இருந்தாலும் நம்ம அழிவாரத்துக்கு ஏற்றம் ஜாஸ்தி, அதனால அவருடைய பாத்திரத்தை நம்ம இங்க பார்த்தோம். அப்படிப்பட்ட தேசாம் பரித்ராணாய தத் விபரீதானாம் விநாசாய, அவளுக்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய துஷ்டர்களை நாசம் பண்ணதுக்காக க்ஷீணசிய வைதிக தர்மத்திய, வைதிக தர்மமான எப்பப்பெல்லாம் க்ஷீணமா போறதோ அது எப்படிப்பட்டது, மத ஆராதன ரூபத்திய. ஏன்னா வைதிக தர்மமே எதுக்கு கேட்டா பகவானுடைய ஆராதனத்துக்காக தான். ஆராத்திய ஸ்வரூப பிரதர்ஷனேன தத்ய ஸ்தாபனாயச்ச, ஆராத்திய ஸ்வரூப பிரதர்ஷனேன. இப்படி எம்பெருமான் எங்கேயோ எப்பயுமே இருந்து எங்கேயோ இருந்துட்டு வச்சுக்கோ, வைதிக தர்மமான இருக்கட்டும். இப்ப அப்பப்ப வந்து ஸ்வரூபத்தை காட்டினாதான் அர்ச்சாமூர்த்தியா அவனை வேலை பண்ணி என்ன பண்ணுற அவனுக்கு ஆராதனை நடக்கிறது. அப்படி எப்படி இருப்பானே தெரியாம எங்கேயோ இருக்கார் எப்படி இருப்பாரு தெரியாம இருந்தா வச்சுக்கலாம். அப்பப்ப வந்து தன்னுடைய முகத்தை காட்டுறோம், அப்ப ஜனங்களுக்கு பக்தி ஏற்படுறது. அதனால தான் பாடி வைக்கிறா. வேற யுகத்துல திருப்பி திரும்ப பிறந்துச்சு நமக்கு அந்த நம்ம விபவத்தில் நம்ம இல்லாட்டி கூட அவ பாடி வச்சதை வச்சுட்டு இப்படி இருந்திருப்பா நம்ம நினைக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி அதுக்காகவும் சசி ஸ்தாபனாயிச்ச தேவ மனுஷியாதி ரூபே யுகே யுகே சம்பவாமி. தேவ மனுஷிய ஆதி ரூபேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு அழைவார் சொல்றாரு மூணாம் பத்துல, மனிதனும் மற்றும் முற்றுமாய் மாயப்பிரை பிறந்த தனியன் பிறப்பில் தன்னை தடங்கடல் சேர்ந்த பிரானை. தனியன் பிறப்பில், தனியன் சர்வேஸ்வரன் தனியா இருக்கான், அதாவது பரமாத்மா ஒன் அர்த்தம். பிறப்பில்லாத என்ன பண்றான், மனிதனும் மற்றும் முற்றுமாய் மாயப்பிரை பிறந்த மனுஷனா பிறக்கிறான், தேவனா பிறக்கிறான், எந்த தேவனையும் பிறக்கிறான். அதுல என்ன கேட்டீங்கன்னா பரம் யூகம், பர பரஸ்வரூபமானது எப்பயுமே நிச்சயமா இருந்திருக்கக்கூடியது. சிருஷ்டி பண்றதுக்காக வியூகத்துக்கு என்ன நெருங்கல் திருப்பார் கடல் பேர் வியூகத்துக்கு. அப்ப அந்த பரத்திலேருந்து வியூகத்துக்கு முதல்ல வர அது ஒரு பிறப்பா இருக்கு, அது ஒரு அவசானமா இருக்கு பரத்துல வியூகத்துக்கு முதல்ல. அப்ப அவனுக்கு எந்த விதமான தோற்றக்கேடு இருக்காது. தோற்றக்கேடுனா திறத்தால் வரக்கூடிய அந்த கேடுனா தோஷங்கள், தோற்றக்கேடு அவை இல்லவை இல்லையான்னு அர்த்தம் பார்த்து சொல்றார். இந்த மாதிரி ஆழ்வார் சம்பந்தத்தை நம்ம செய்துக்கிச்சு, இதனால் தாத்திரங்கள் தெரிஞ்சுட்டு ஜெயிச்சு வச்சுருக்கோம், நமக்கும் அதில் ஒரு ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கு. ஆழ்வார் பாத்திரங்கள்லாம் வெறும் பக்தியும் கிடையாது, ஞானபூர்வகமான பக்தி. கீதையுடைய தாத்திரையெல்லாம் அங்கே அப்படியே பிரதிபலிக்கிறது. இதை சொன்னதை மனசில் என்ன வாங்கிட்டு அந்த பாத்திரமாக வந்த மாதிரி தோன்றது. கிருத பிரேதாதி யுக விசேஷ நியமகா அப்படி நாஸ்தி இத்தியர்த்தா. இப்படிதான் இந்த யுகத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி இல்லை இந்த இப்படி தான் வரணும்னா எந்த விதமான அவனுக்கு நியமமே கிடையாது. அப்படி என்ன பண்ணுறான் அவன், அப்படி ஒரு அவனுடைய பிறப்பு. எப்போ பிறப்பு? எதா இதாகி சொன்னாரங்க பரித்ராணாய சாதுனாம், தர்மத்தினுடைய நாசம் எப்போ மலின மாறுதோ ரெண்டாவது சாதுனுடைய பரித்ராணத்துக்காக பிறக்கிறேன் அப்படின்னு தாத்தனிமார். அடுத்து சொல்கிறார், ஜென்ம கண்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேதி தத்மதா ஜத்வா தேகம் புனர்ஜென்ம நெய்தி மாமேதி சோர்ஜின. புனர்ஜென்ம நெய்தி அங்கே ஒரு கமா போட்டுக்கலாம், சந்திரத்துக்காக கமா இல்லாது அர்த்தத்துக்காக. ஜத்வா தேகம் புனர்ஜென்ம ந ஏதி அது கமா, மாம் ஏதி அது வேற அர்த்தம், செமிகோலன் மாதிரி அர்த்தம் அது. புனர்ஜென்ம ந ஏதி ஆனால் மாம் ஏதி, ஏதினு அடைகிறான், மீண்டும் ஒரு பிறவியை அடைய மாட்டான் ஆனால் என்னை அடைகிறான், என்னை அடைந்துடன் அர்த்தம் அர்ஜுனா, அர்ஜுனா அவன் மாம் ஏதி அப்படிங்கிறார். ஏவம் கர்ம மூல பூத ஹேய த்ரிகுண பிரகிருதி சம்சர்க ரூப ஜென்மரஹிதத்ய. இப்போ கர்ம மூல பூத கர்மத்தை ஆதாரமாக உடைய ஹேய த்ரிகுண பிரகிருதி சம்சர்க, ஹேயர விடப்பட வேண்டியது ஹேயம் துக்கம் அநாகதம், அதாவது யோகசூத்திரத்தில் படுகிற ஹேயம் துக்கம் அநாகதம். இதுவரைக்கும் இப்போ இருக்க கஷ்டத்தை கண்டிப்பாக அந்த விதம் தீக்கணும், ஆனால் இனிமேல் வரக்கூடிய துக்கம் இருக்கு அதை நம்ம தடுக்கலாம். தாத்பரியம் எப்போ ஞானத்தினால திஸ் மொமெண்ட் இஸ் இன்எவிட்டபிள் சொல்கிறேன், பட் அடுத்த மொமெண்ட் நம்ம என்ன பண்ணலாம், எவிட்டபிளாக ஆக்கலாம். எப்படி? ஞானத்தோடு இப்போ நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா வரக்கூடிய துயரத்தை போக்கலான்றதும் அதுக்கு அர்த்தம், ஹேயம் துக்கம் நாகட்டம். ஆனால் அப்போ ஹேயன்னு அர்த்தம் தியாஜ்யம்னு அர்த்தம். அப்போ ஹேய த்ரிகுண பிரகிருதி சம்சர்க, மூன்று குணங்களால் இருக்கக்கூடிய பிரகிருதி சம்சர்க்கம் இருக்கு, பிறப்புக்கு ஏத்துவா இருக்கு, அது சம்சர்க ரூப ஜென்ம ரஹிதஸ்ய, ரஹிதகனா இல்லாதவன் அர்த்தம், சகிதகன கூடியவன். அப்படி இப்படிப்பட்ட பிறப்பை இல்லாதவன் யாரு? சர்வேஸ்வரத்வ சர்வஜ்ஞத்வ சத்திய சங்கல்பத்வாதி சமஸ்த கல்யாண குணோபேதஸ்ய. எப்படியும் அவனுக்கு சர்வேஸ்வரன் வந்தா சர்வஜ்ஞனா இருக்கான், எப்பயுமே சத்திய சங்கல்பனா இருக்கான், இப்படிப்பட்ட ஆதிபதத்தினால மிச்சம் இத்தனை குணங்களை எடுத்துக்கலாம். சமஸ்த கல்யாண குணோபேதஸ்ய, அனைத்து விதமான கல்யாண குணங்களையும் உடையவன் யார் எம்பெருமான்? சாது பரித்ரான மத் சமாஸ்ரயன ஏக பிரயோஜனம், சாது பரித்ரான மத் சமாஸ்ரயனம். முன்னாடி சொன்னவர் இருக்கக்கூடிய சாது ஜனங்களை காப்பாற்றி அவால என்ன அடைய வைக்கிற பிரயோஜனம் இருக்கு, அது திவ்யம். திவ்யம் என்னது? அப்ராக்கிருதம். அப்ராக்கிருதம்னா நம்ம சொல்லிச்ச சம்பிரதாயத்துல மொத்த பிரபஞ்சத்தை ரெண்டா பிரிச்சோம் வச்சுருந்தோம், லீலா விபூதி நித்திய விபூதின்னு பேரு. இந்த லீலா விபூத்தினா இந்த இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த ஏர்த் இல்லை அந்த யூனிவர்ஸ்னால வச்சுக்கலாம், அது வந்து முழுக்க முழுக்க அந்த திரிகுணத்தினால் ஆனது, பிரகிருத்திலே உண்டானது. நித்தி விபூதின்றது இந்த பிரகிருதிக்கு வந்து சம்பந்தமே கிடையாது, அங்கே வந்து எல்லாமே வந்து அப்ராக்கிருதம். பிராக்கிருதம்னா பிரகிருதி சம்பந்தம், அப்ராக்கிருதம்னா இந்த பிரகிருதி சம்பந்தமே கிடையாது, திவ்யமாக இருக்கும். திவ்யம் பிராக்கிருதம் வச்சுக்கணும். அப்படிப்பட்டது அப்ராக்கிருதம் மது அசாதாரணம் மம ஜென்ம சேஷிதம் சத்மதா யோவேதி. எவன் என்னுடைய எந்த திவ்யமான ஜென்மத்தையோ திவ்யமான சேஷித்தங்களையோ தெரிஞ்சுக்கிறானோ, ச வர்த்தமான தேகம் பரித்தேஜ, அவன் இந்த தேகத்தை விட்டுவிட்டு உனகா ஜென்மன ஏதி மாமேவ பிராப்னோதி, அவன் என்னையே அடைகிறான், அவனுக்கு மறுபிறப்பு கிடையாதுன்ற. இப்படி ஆழ்வார் பார்த்து பார்த்துடலாம் ரஜியன், அவனுக்கு சொன்ன மாதிரி துயரில் சுடரொளி தன்னுடைய சோதி நின்ன வண்ணம் நிறுத்தவே அப்படி சொன்னோம், அங்கே இருந்துட்டு இங்கே பிறக்கிறான். துயரில் மலியும் மனித பிறவியில் தோன்று கண் காண வந்து அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. பாஷ்யகாரோட சம்ஸ்கிருதத்தில் ஆழ்வாரோட தம்பி அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது வந்து மூணாம் பத்து, மூணில் பத்தில் ஆறு. சன்மம் பலபல செய்து நினைக்கிறேன், அதுல வருது நினைக்கிறேன். துயர் இல், துயர் இல்னா துயரமே இல்லாத, எந்த விதமான இந்த பிரார்த்தனை சம்பந்தம் இல்லாம சுடரொளி தன்னுடைய சோதி, தன்னுடைய சோதி சொல்லுவார்கள், தன்னுடைய சோதி இழந்துடலன்னா தன்னுடைய இதுக்கு போயிட்டான் அர்த்தம். அப்படிப்பட்ட என்ன பண்றான், நின்ற வண்ணம் நிற்கவே, அது மட்டும் இங்க இருக்கு. துயரில் மலியும் மனித பிறவியில், இங்க இருக்கிற நம்மளோட கூட சேர்ந்து அவனும் பிறக்கிறான். எதுக்கு தோன்று கண் காணவே, இருக்கிறவாள்லாம் அதை பார்த்து பிரயோஜனத்தை அடைக்கிறதுக்காக சொன்னாலும் ஆராத்ய ஸ்வரூப பிரதர்ஷனேன, எட்டாவது இதுல வருது, எட்டாவது ஸ்லோகத்துல அவருடைய அவருடைய பாஷ்யத்துல கீழே இருந்து மூணாவது லைன்ல நடுவுல பாருங்க, ஆராத்ய ஸ்வரூப பிரதர்ஷனேன, எல்லாரும் அவனை பார்க்கறதுக்காக அவனோட பிறப்பு, அப்படிப்பட்ட ஒரு ஒரு சௌலபியம் அவனுக்கு. அப்படி தெரிஞ்சுக்கிறவா குணஜென்மக நாய், குணஜென்ம நாய் ஏதி மாமேவ பிராப்னோதி மதிய திவ்ய ஜென்ம சேஷுத யாதாத்ம விஞ்ஞானேன வித்வஸ்த சமஸ்த மத் சமாஸ்ரயன விரோதி பாப்மா அஸ்மின்னேவ ஜென்மனி. இப்ப ஏன் நம்ம வந்து பகவான் அடைய முடியாம இருக்கோம்னா, நமக்கு விரோதமா நம்மளுடைய பாப்பங்கள்லாம் இருக்கு, பாப்பங்கள்ல கர்மாலாம் இருந்துருக்கு. அவளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, மதிய திவ்ய ஜென்ம சேஷுத யாதார்த்த விஞ்ஞானேன, என்னுடைய திவ்யமான இந்த பிறப்பு லீலைகள் இவைகளுடைய சுவாபாவிகமான என்னுடைய சுரூபதாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சதுனால வித்வஸ்த, வித்வஸ்தன போக்கடிக்கப்பட்ட, போக்கடிக்கப்பட்ட சமஸ்த மத் சமாஸ்ரயன விரோதி பாப்மா, என்னை அடைய முடியாதபடி இருக்கக்கூடிய பாப்பங்கள்லாம் நம்ம வாழ்க்கை போயிடுறது. அதான் முதல் தனியன் சொல்றோம், பாஷ்யக்காரர் இவர ஆலமந்தாருக்கு எழுதி ஒரு தனியன்ல வித்வஸ்தா சேஷ கல்மஷா, வித்வஸ்த அசேஷ கல்மஷா. எப்படி பதாம்போருக தியானம், எவருடைய திருவடி தாமரை தியானம் பண்ணினாலேயே என்னுடைய அனைத்து விதமான பாப்பங்களிலிருந்து நான் போக்கடிக்கப்பட்டேனும், இல்ல அவைகள் என்னிடமிருந்து போக்கடிக்கப்பட்டதும், அப்படிப்பட்ட வித்வஸ்த அசேஷ கல்மஷக. அது மாதிரி இங்கேயும் வித்வஸ்த சமஸ்த மத் சமாஸ்ரயன விரோதி பாப்மா. அர்த்த பஞ்சகம் சொல்லிச்சு, முதல்ல சொல்றோம் பிரம்மா, பிரம்மஸ்வரூபம் சொல்றோம் முதல்ல பிராப்திய ஸ்வரூபம். அடுத்து அர்த்த பஞ்சகம் இருக்க சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அஞ்சு, என்னன்னா நம்ம எதை அடையணுமோ அதனுடைய சுரூபம் தெரிஞ்சுக்கணும், அதாவது நமக்கு பிரம்ம பிராப்தி தான் மோட்சம். அப்ப பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ரெண்டாவது நம்ம எதில் அடைய போறோம், நம்மளுடைய சுரூபம் தெரிஞ்சுக்கணும். மூணாவது வழி என்ன, எப்படி அடையிறது. ஒன்று ஒரு ஊருக்கு போனதுன்னா ஊரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, முதல்ல இப்போ மேப் போட்டு பார்க்குறோம் எங்கே அந்த ஊரில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அது மாதிரி பிரம்மத்தை அடையணும்னா திருமால் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ரெண்டாவது யார் போகிறாலும் நம்ம தான் அடைய போகிறோம், அப்போ நம்ம சுரூபம் தெரிஞ்சுக்கணும். நம்ம யார் சேஷ பூதன், அங்கே போய் என்ன பண்ணுவோம்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சுரூபம் என்ன. மூணாவது எப்படி அடையிறது, முதல்ல ஞானம் எப்படி அடையிறது. நாலாவது என்ன பலன், அப்படி அடையிறதுனால என்ன பலன். அஞ்சாவது என்ன விரோதி, அப்ப இதுவரைக்கும் ஏன் அடையல அந்த விரோதி, அந்த விரோதி அந்த விரோதம் தான் வாளுக்கு போயிடுறது, அந்த விரோதியெல்லாம் வாளுக்கு போயிடுறது. அஸ்மின்னேவ ஜென்மனி யசோத்த பிரகாரேன மாம் ஆசிரித்திய, உத்த பிரகாரேன மாம் ஆசிரித்தன் போடன், சொல்லப்பட்ட வழியில் என்னை அடைந்து மதேக பிரியா மதேக சித்தக மாமேவ பிராப்னோதி, என்னை அடைந்து என்னுடைய எனக்கே பிரியனாக இருந்து கொண்டு மதேக சித்தகா என்னை ஒருவன் நினைத்துக் கொண்டு என்னையே அடைகின்றான். ததாக சீதராகபய குரோதா மன்மயா மாமுபாசிதாக பகவோ ஞான தபசா பூதாமத்பாவம் ஆகதாக சீத ராகபய குரோதா. ராகம்னா பேஷன், பயம்னா பியர், குரோதம், இதையெல்லாம் போக்கடிக்கப்பட்டதா. மன்மையாக மாமுபாசிதாக என்னையே சிந்தித்திருந்து, இந்த ஆழ்வார் சொல்லச்சு உன்னை சிந்தை செய்து செய்து, ஆழ்வார் சொல்ல திருவாமையில் உன்னை சிந்தை செய்து செய்து உன் திருமாவியை பாடியாது என் முன்னே தீவினைகள் முழுவேறு அறிந்தனன் ஞாந்தன். அப்ப எம்பெருமான தியானம் பண்றதுனாலே நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போகுதுன்னு. அது மாதிரி மாம் உபாசிதாக என்னை அடைந்தவர்கள் பகவஹா, நிறைய பேர் என்ன இதுக்கு அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஞான தபசாக பூதாகா, பூதாகா பூதாகனா பியூரிஃபைட் அர்த்தம், சுத்தமாக சுத்த பாவத்தை அடைந்து மத்தாவம் ஆகத்தாக என்னை அடைந்திருக்கிறார்கள், என் நிலைமையை அடைந்திருக்கிறார்கள் என்கிட்ட வந்துட்டான்னு அர்த்தமா இருக்கும். மதிய ஜென்ம கர்ம தத்வஞானாக்கியன தபசா பூதாக பகவஹா ஏவம் சம்ருத்தாக. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கா, அந்த மாதிரி எப்படிப்பட்டவர்கள், மதிய ஜென்ம கர்ம தத்வஞானாக்கியன், என்னுடைய திவ்யமான இந்த ஜென்மமோ சேஷ்டமோ அது தெரிஞ்சிருந்தவர். கதாசி சுதுகி ரச தீரா பரிஜானம் செய்யும் துளசி சொல்றது. தீரான யாரு? தீமதாம் அக்ரேசராகா. தீமதாம் அக்ரேசராகனா ஞானிகள்லேயே சிறந்த ஞானிகள். அப்ப ஞானிகளுக்குள்ள தாரதமியம் இருக்கு. சிறந்த ஞானி யாருன்னு கேட்டா பகவானை பத்தி உண்மையா தெரிஞ்சிருந்தவாதம். சசிய ஜென்ம பிரகாரம் ஜானந்தி இத்தியர்த்தா, அவளாலதான் எம்பெருமானுடைய ஜென்ம பிரகாரம் தெரிஞ்சுக்க முடியும் அர்த்தமா இருக்கு. நான் கேவலம் தேவ மனுஷியாதி ரூபேன அவசிய மத் சமாசயன அபேக்ஷானாம் பரித்ராணம் கரோமி அப்படி. சரி, வெறுமை தேவர்களோ இல்ல மனுஷாலோ பிறப்பணும் கேட்டா அப்படி இல்லைன்ட்டு யார் என்னை எப்படி ஆசிரியர்கள் அப்படி பிறப்பேன்னு. நான் கேவலம் சரி பகவானை இப்படிதான் பரப்பாமல் இருக்கு வந்தா, ஏன்னா நமக்கு அப்படிதான் பழக்கம். பெருமாளை சேர்த்து எப்படி மனுஷ ரூபம் பார்த்து பார்த்து நமக்கு பகவானை வரைஞ்சா, ஒருத்தர் ஆர்டிஸ்ட் வரைஞ்சா கூட ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி பிரிச்சதுதான் பகவானை வரையறேன். ஏன்னா மனசுல மாதிரி வாங்கிட்டு இருக்கோம். அப்ப பகவான் அவதரிக்கிறான் அப்படின்னா ஒரு தேவனாவோ இல்ல மனுஷனாவோ இருப்பான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஏயதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியம் மம வர்த்தமான வர்த்தந்தே மனுஷா பாப சந்தோஷ. ஏ யதாமாம் பிரபத்தியந்தே, என்னை எப்படி அவர்கள் அடைகின்றார்களோ எந்த ரூபத்துல அவர்களை ததைவ பஜாமியம்னா அவளுக்கு அப்படி அனுகிரகம் பண்றேன். அதனால எம்பெருமான் இவ்வளவு விதமான ரூபங்கள்லாம் இருக்கு. ரங்கநாதனா இருக்கா இல்ல நரசிம்மனா இருக்கா ராமனா இருக்கா கிருஷ்ணனா இருக்கான்னு இவ்வளவு ஏ இருக்குன்னு கேட்டா பக்தெல்லாம் அப்படி வேண்டா, நீ இப்படி வந்து நான் உன் இப்படி சேவிக்கணும், நீ எனக்கு இப்படி சேவை கொடுன்னு வேண்டா. அப்படி சேவிக்கச்சு அவளுக்கு அதே எப்படி நினைக்கிறாளோ அதே மாதிரி அவனுக்கு. ஏ மத் சமாசயனாபேக்ஷா பேட்சையா பேட்சா யதா ஏன பிரகாரேன ஸ்வாபேக்ஷான ரூபம் மாம் சங்கல்ப பிரபத்தியந்தேன். அதாவது இப்படிதான் நான் உன்ன தரிசனம் பண்ணணும். ஏதோ இப்படிப்பட்ட ஏன்னா சில பேர் இருப்பா முக்கிய மகிழ்ச்சிகள் கேட்பாரா வேடிக்கையா, ஆனா இதுக்கு போனா மோட்சம் அடைஞ்சா பகவான் அங்கே எப்படி சாதிப்பான் சேவை சாதிப்பான்னு கேட்பாரா. நித்திய விபூதியில பகவான் எப்படி சேவை சாதிப்பான்னு கேட்பாரா. யாராவது யோசிச்சிருந்தாரா ஏன்டா யோசனை அங்கேயும் மாலவனாதான் இருப்பாங்க, அங்கேயும் லட்சுமி நரசிம்மனாதான் இருப்பாங்க. அப்போ அவளோட கன்விக்ஷன் அந்த மாதிரி வேற ஒருத்தர்கள் வெங்கடாதான் சேவை சாதிப்பான்னு சொல்லுவா. அப்போ யார் எப்படி கேட்கிறாளோ அப்ப நான் சேவை சாதிக்கிறேன். இப்படிதான் இருக்குன்னு பிச்சரது கிடையாது, எப்படி நடைனு நினைக்கிறாளோ அது மாதிரி. ஸ்வ அபேட்சான ரூபம் மாம் சங்கல்ப பிரபத்தியந்தே, என்னை எப்படி அடைய நினைக்கிறாளோ சமாஸ்ரயந்தே பிரபத்தியந்தேன்னா சமாஸ்ரயந்தே. சமாஸ்ரயம்னாலே அடையுதல் அர்த்தம், நன்றாக அடையுதல். அதுதான் அது ஒரு சம்ஸ்காரமா வச்சுருக்கான், பஞ்ச சம்ஸ்காரம்னு அதுக்கு பேர். அப்ப குருவை போய் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பகவான் அடையறதுக்கு முன்னாடி குரு ஒரு முதல்ல அடையுது, ஆச்சாரனை அடையுதல். அதான் சமாஸ்ரயனம். எல்லாரும் பண்ணிக்க வேண்டிய ஒரு ஒரு ரிச்சுவல் எல்லாரும் பண்ணிக்கிறாங்க. தான் பிரதி ததைவ தன் மனிஷித பிரகாரேன பஜாமி மாம் தர்சயாமி, அவ எப்படி ஆசைப்பட்டாலோ அதே வகையில நான் அவள் என்னை காண்பிக்கிறேன். சுமத்ர பகுனா என்ன வாட் மவுட் செய் அப்படிங்கிறார். சர்வே மனுஷியாக மத அனுவர்த்தின அனுவர்த்தன ஏக மனோரதாக மம வர்த்ன மத் சுபாவம் சர்வம் யோகினாம் வாங் மனசா கோச்சரமதி ஸ்வகீயை சக்ஷிராதிகரணை சர்வச ஸ்வ அபேட்சிதை சர்வ பிரகாரை அனுபவி அனுவர்த்தந்தே. என்ன பண்றோம்னா அதாவது எந்திரமான சிறுவமானது அவாங் மனச கோச்சரம் சொல்வா இல்ல வாங் மனசா அகோச்சரம், வாக்கினாலும் மனதினாலும் எட்டி பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். வாக்கு நிமர்த்தன் சொல்வா. பேச்சுக்கு ஒரு லிமிட் இருக்குன்னா அந்த லிமிட்டை தாண்டிதான் எந்திரமான சிறுவ மனது இருக்கு வாக்குக்கு, அதே மாதிரி மனசுக்கு. ஏன்னா லிமிட்டட் இப்போ இங்க இருக்குச்சு. அப்படி அப்படி இருந்தா கூட என்ன பண்ற அவளுக்கு இந்த இந்த பிராகிருதத்துல அவ பாக்குற மாதிரி நான் என்னுடைய இதை நான் காட்டுறேன், என்னுடைய நான் சுரூபத்தை நான் அவளுக்கு எப்படி என்ன பிரார்த்திக்கிறாலும் அப்படியே அவளுக்கு சேவை சாதிக்கிறேன். சக்ஷிராதி கருணை கண்களால அவளோட கண்களாலே பாக்குறதுக்கு என்ன சர்வசக அபேட்சிதை சர்வ பிரகாரை அனுபூய அனுபத்தந்தே. அவள் என்ன பண்றா அப்படி சேவிச்சுட்டு என் பின்னாலே தொடர்ந்து வருகிறார்கள். அதுதான் அழுவாக சொல்லச்சு ஒரு நாள் வாராய் சொல்ற. பாக்குற எது வரல மண்ணுலாய் விண்ணுலாய் இதுல வருது. ஏன் பத்து நினைக்கிறேன் காணவாராய் கேட்கிற அழுவார் நான் பார்க்காமே வரக்கூடாதா, எனக்கு நீ சேவை சாதிக்க மாட்டியான்னு அழுவார் வந்து என்ன கேட்கறேன் நான் பார்க்கணும்னு கேட்கறேன். அந்த ஒரு துறை அவர்கிட்ட இருக்கு காணவாராய் நன்மீது நினைக்கிறேன் பாக்கிற மறந்து கேட்கிறேன். இதானின் பிராசங்கிகம் பரிசமாப்பிய சக்கிருதஸ்ய கர்மயோகஸ்ய ஞானாகாரதா பிரகாரம் மட்டும் யதாவித கர்மயோகாதி காரண துர்லபத்வம் ஆக இதானியம் பிராசங்கிக்கம் பரிசமாப்பிய பிரசங்க பிரசங்கனாலே இன்சிடென்டல் பிராசங்கிக்கம்னா இன்சிடென்டல் எது இன்சிடென்டல் இவருடைய ஜென்மா பரிசனால இன்சிடென்டல் அவதார அரசியம் வந்து இன்சிடென்டல் ஏன்னா கான்டெக்ட் அது கர்மயோகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு அதனால இன்சிடென்டலா வந்த இந்த அவதார ரகசியத்தை பரிசமாப்பிய இதோட முடிச்சுட்டு பிரகிருத்திய கர்மயோகசிய தொடங்கப்பட்ட கர்மயோகத்தினுடைய ஞானாகாரதா பிரகாரம் அது நிற்கக்கூடிய ஞான அம்சம் இருக்கே அதுவும் அது வந்து ஞான யோகத்தை உள்ளடக்கியது அப்படின்றத பக்தும் சொல்லுவதற்கு ததாவித கர்மயோகாதிகாரண துர்லபத்வம். இப்ப அர்ஜுன கேள்வி கேட்கலாம், நீ முதல்ல இருந்து இப்ப உபதேசம் பண்ணிட்டு வந்தியே கர்மயோகத்தை, ஏன் எல்லாரும் இந்த கர்மயோகத்தை பண்ண மாட்டேன்ற அப்படின்னு கேட்டா, அப்படிப்பட்ட கர்மயோகத்தை பண்றவா ரொம்ப ரேர். ஏன்னா எல்லாருக்குமே பெருமாளை போய் செய்வினா ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. பர்பஸ்னா பசங்க எக்ஸாம் மார்க்னா வாங்கணும், இல்லை ஏதோ ஒன்று ப்ரொமோஷன் கிடைக்கணும், இல்லை அந்த ஊருக்கு போகக்கூடாது. சில பேர் இருக்கா டிரான்ஸ்ஃபர் ஆனால் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறா. அப்போ பெருமாளை இல்லை அந்த ஊர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும்னு சில பேர் வேண்டிக்கிறா. அப்போ அது மாதிரி பகவானை போய் அடையிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாதது இருக்கு. இந்த கதையில் மாமி சொல்லியிருந்தா அவள் அப்பா சொல்வாராம், பெருமாளை சேவிக்க போச்சு மார்க் நல்லா வாங்கணும்னு கேட்டுக்க கூடாதுங்கிற அந்த சின்ன வயதுலேயே அப்பெல்லாம் பெருமாளை சேவிக்க கூடாது. நீ என்ன படிச்சிருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் உனக்கு வரும். அது பெருமாளை சேவிக்கச்சு என் மேலே சேவிக்க கூடாது, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், 90% மார்க் வாங்கணும். ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் கேட்டீங்க அந்த மாதிரி எண்ணம் தான் இருக்கு. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு நான் மோட்சம் பண்ணி யாரும் கேட்பாலாம் கேட்டா அப்படி கேட்டா ரொம்ப கம்மி. ஆனால் துர்லபத்வம் ஆகின்ற அப்படிலாம் கர்மயோகத்தை ஃபாலோ பண்றவா ரொம்ப ரேர் கிடைக்க மாட்டேன்றது. ஏன்னா காங்கந்த கர்மணாம் சித்திம் யஜந்தே இஹ தேவதா க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. காங்கந்தான எதிர்பார்க்கிற எது கர்மணாம் சித்திம், இப்போ ஒரு காரியம் பண்ணா உடனே அது பலன் கை மேல பலன் போகணும். அதை கொடுக்கறதுக்கு நிறைய தேவதைகள் சித்தமா இருக்கா. யஜந்தே இஹ தேவதாக, ஏன்னா சுத்தமான பலன் போகணும்னா மிச்ச தேவதைகளுக்கும் கொடுக்கற சக்தி இருக்கு. பெருமாள் என்ன பண்ணாருன்னா தங்கடையில வச்சுக்கல, அவாவாலும் சில டைவர்ட் பண்ணிருக்காரு பவரை. சரி நீங்களாம் அதை கேட்டா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அப்ப அவளை போய் ஆசிரியா அவளை பலன் கூட வெளியா இருக்காரு. ஆனா மோட்சம் அப்படி இல்லை, அது ஒரு ஒரு புல் இது முடிக்கணும், முடிச்சாதான் வரும். ஆனா ஜனங்களுக்கு என்ன பண்றா, கர்மணாம் சித்தின் நிஜந்தி உடனே அவளுக்கு கிடைக்கணும், காரியத்தை பண்ணா அது பலன் கிடைக்கணும். அதனால தேவதைகளை போய் என்ன பண்ற ஆசிரியக்கிறேன். அந்த தேவதைகளுக்கு அந்தரியாமே நான் தான் இருக்கேன், மோட்சத்தை நான் தான் கொடுக்க போறேன்ற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. அவளுக்கு தேவை மேலோட்டமான பலன், அதுக்காக போறான். க்ஷிப்ரம்ஹி மானுஷலோகே சித்திர் பவதி கர்மஜா. அந்த இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கே அது பலனை கொடுக்கறது. மனுஷ லோகத்துல அவளுக்கு கை மேல பலன் கிடைக்கிறது. அதனால என்ன பண்ற ஜனங்கள்ல அதுக்கு நடி போறான்னு சொல்லி சாதிக்கிறார். சரி, சர்வே ஏவ புருஷாக கர்மணாம் பலம் காங்கமானாக இந்திராதி தேவதாக யதாசாஸ்திரம் எஜந்தே ஆராதயந்தி. சர்வே ஏவ புருஷாக, எல்லா புருஷன் என்ன பண்றா, கர்மணாம் பலம் காங்கமானாக ஒரு கர்மா பண்றா அதுக்கு பலன் எதிர்பார்த்து இந்திராதி தேவதாக யதாசாஸ்திரம் எஜந்தே, இந்திராதி தேவதைகளை அவ என்ன பண்றா போய் அடையிற இந்த பலம் போனும். அதுக்கு அவர் பாசம் வச்சிருக்க அவரவர் விதி வழி அடையணும், அவரவர் இறைவர் குறைவில் இறைவர் அவரவர் விதி வழி அடையணும். அவர் ரொம்ப பொலைட்டா இருப்பார், அவர் வந்து ரொம்ப நிந்திக்கவே மாட்டார். இடத்து வரலாம் அவாவா தெரிஞ்சு பண்றா அவ அந்த ரூட்ல வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி ஆதாயத்தை காட்ட மாட்டார். சம்பாவ அது மாதிரி என்ன பண்றாரு, அவாவா அந்தந்த தேவதையில ஆராய்ச்சி அந்தந்த பலன் அவா அணிஞ்சிருக்க. நது கஷ்டித்து அனபிசம்ஹித பல இந்திராதி தேவத ஆத்மபூதம் சர்வயஜானம் போக்தாரம் மாம் எஜதே. அனபி சங்கீத பலம், ஒரு கர்மாவை பண்ணிடானா எல்லாம் என்ன பண்றான், நம்ம மந்தோபி பிரபத்தத்தைன்றான். பிரயோஜன மனுதிஷ்ய மந்தோபி பிரபத்தத்தை, லோகத்துல பிரயோஜனத்தை உத்தேசிக்காம ஒரு முட்டா கூட பிரவர்த்திக்க மாட்டான். ரொம்ப மந்தனா இருந்தா கூட எனக்கு என்ன அதனால 5 ரூபாய் கிடைக்குமா, அந்த காலத்தை நான் பண்றேன், 5 ரூபாய் 10 ரூபாய் கிடைக்குமான்னு பாக்கிறேன். அப்படி என்ன பண்ற எல்லாருமே அனபி சங்கீத பலமா இருந்துட்டு பலன் மேல ஆசைப்படாம இந்திராதி தேவதா, இந்திராதி தேவதா ஆத்மபூதம், இந்திராதி தேவதைகளுக்கும் ஆத்மபூதமா அந்தரியாம இருக்கக்கூடிய சர்வ யஜானாம் போக்தாரம், எல்லா யஜ்ஞங்களும் இருக்கக்கூடிய ஹவிஸ் இருக்கு அது கடைசியா வந்து எனக்கு தான் வந்து சேரது. போக்தாரம் மாம் எஜதே, நான் எஜதே அர்த்தம். குதஹ எஜது யதா க்ஷிப்ரம் அஸ்மின்னேவ மனுஷிலோகே கர்மஜாக புத்திர பஷ்பன்னாத்தியாக சித்திகி பவதி. இந்த புத்திரன் வேணும் இல்லை பசு வேணும் அன்னம் வேணும் இப்படிதான் வேண்டாலும் அதனால இங்கேயே சீக்கிரமா கிடைச்சிருக்கு தேவாலுக்கு. கிடைக்கிறதுனால மனுஷலோக சப்தா ஸ்வர்காதி லோக பிரதர்சனார்த்தக, மனுஷலோகம் சொன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் அர்த்தம் இருக்கு, எல்லாருக்கும் அர்த்தமாக இருக்கு. சர்வயேமிகி லௌகிகா புருஷாக அக்ஷீன அநாதிகால பிரவிற்த்த அனந்த பாப சஞ்சயத்தையா, என்ன பண்றாவா அனந்த பாப சஞ்சயத்தையா, பாப வாசனை இருக்கிறதுனால அவிவேகினக விவேக புத்தி இல்லாம க்ஷித்ர பலாபி காங்கினக, சீக்கிரமா கிடைக்கக்கூடிய பலன், கை மேல பலன், பெரிய பலன் எதிர்பார்க்கச்சு. சில சமயம் வந்து இங்கிலீஷ் சொல்ற மாதிரி பேட்டில் ஒன்று இருக்கு, வார்னு ஒன்று இருக்கு. பேட்டில்னா சின்னது, வார்னா பெருசு, யுத்தம்ன்றது பெருசு. அப்ப பேட்டில் ஜெயிக்கலாம், ஆனா வார்ல தோத்து போயிடலாம், இல்ல பேட்டில் தோக்காம வார்ல ஜெயிப்பா. இது மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன பேட்டில், இதெல்லாம் சின்ன சின்ன யுத்தத்துல ஜெயிக்கிற மாதிரி அல்ப ஆசைகள்லாம் சீக்கிரமா கிடைச்சிடுறது. ஆனா மோட்சம்ன்ற ஒரு இதுவானது பெருமாள் தான் கொடுக்கணும், அதுக்கு நிறைய பேஷன்ஸும் அதுவும் ஓணும். ஆனா இவன் என்ன பண்றா, இங்க கிடைக்கக்கூடிய புத்திர பஷ்பாதி புத்திர பசு வண்ணாதி ஸ்வர்காதி அர்த்தத்தையா சர்வாணி கர்மாணி இன்றாதி தேவதா ஆராதன மாத்திரம் கூறுவதே. மேலோட்டமா எந்திரமா நந்தரியாமையா இருக்கான்றதை தெரிஞ்சுக்காம அந்தந்த தேவதைகளை ஆராதிச்சு என்ன வேதம் சொல்றது. முன்னாடி பார்த்துருப்போம் நம்ம, வேதமானது யாருக்கு என்ன வேணுமோ அது எல்லாரையும் மோட்சத்துக்கு போகணும்னு வேதம் சொல்லல, உனக்கு இது வேணுமா இதை பண்ணுன்னு சொல்றது. அப்படி நட்டு கஷ்டித்து சம்சார உத்விக்ன ஹிருதய முக்து முக்த லட்சணம் கர்மயோகம் மத ஆராதன பூதம் ஆரமதி இத்தியர்த்தக. அதனால நட்டு கஷ்டித்துனா ஒருத்தன் அர்த்தம், நட்டு கஷ்டித்துனா ஒருத்தன் கூட அவன் அர்த்தம், அதாவது ரொம்ப கம்மியான அர்த்தம், அப்படி இல்ல அர்த்தம் கிடையாது. நட்டு கஷ்டித்து சம்சார உத்விக்ன ஹிருதய, இந்த சம்சாரத்துல அவளுக்கு ஒரு ஏற்பட்டு இந்த மோகம் போய் முமுட்சுமா இருந்துட்டு உக்த லட்சணம் கர்மயோகம் சொல்லப்பட்ட வழியில இந்த கர்மயோகத்தை எப்படிப்பட்ட கர்மயோகம், அது ஆராதன பூதம் ஆரம்பதே, என்னுடைய ஆராதனமாக இருக்கக்கூடிய இந்த கர்மயோகத்தை யாரும் செய்வதில்லைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லியிருக்கார். சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல சாதுர்வர்ணியம் மயா சுத்தம், இந்த சதுர்வர்ணங்களை நான் தான் சுற்றி பண்ணினேன், நான் தான் சிருஷ்டி பண்ணினேன்னா நான் கர்த்தா வேண்டாம், நான் கர்த்தா இல்லைன்றது, நான் கர்த்தா ஆனால் கர்த்தா இல்லைன்றது. இப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால் காணப்படுறது எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சிருஷ்டியினுடைய மெயின் பிரயோஜனமே அந்தந்த ஜீவாத்மா அந்தந்த அவாவால கர்ம பலனை அனுபவிச்சுட்டு மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாழ்க்கை வந்து கொடுக்கணும், கரண கலைவனம் கொடுத்தா தான் அவன் மோட்சத்துக்கு போக முடியும். அதுக்காக சிருஷ்டியை தவிர இவாளை உண்டு பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றாரு மேல. அது அடுத்த ஒரு லட்சம் நம்ம குணகர்ம விபாக சிந்தம் பிலீஃப் இல்லாத யார் சொல்ற, யார் இருக்காங்க இல்லையா சில பேரா, அதாவது நமக்கு சாஸ்திரம் எங்கெங்கெல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கோ அதை ஒத்துக்கிறது, நம்மளோட புத்திக்கே சில நம்மள நம்ம நம்மளே சில தெரிஞ்சுக்கிறோம், ஓ இதெல்லாம் இப்படிதான் வந்துட்டு போல இருக்கு, அதெல்லாம் முதல்ல எதுவுமே கிடையாது, அப்புறம் இதெல்லாம் வந்தது நம்மளே நம்மளை கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா முதல்ல நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணணும், நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணணும்னா ஒன்று சாஸ்திரத்தை வந்து ஒத்துக்கவே கூடாது, இல்லாட்டி நமக்கு ஏற்ற மாதிரி சாஸ்திரத்தை மாடிஃபை பண்ணிக்கிறது. இதெல்லாம் அந்த காலத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா இந்த காலத்துல இதெல்லாம் இதெல்லாம் அந்த காலத்துல தான் இந்த காலத்துல கிடையாது அப்படின்னு அவளே முதல்ல கன்வின்ஸ் ஆகி நாலு பேர் கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருப்பான், ஏன் அப்பதான் அவன் பண்றது தப்பு இல்லைன்னு இது பண்ண முடியாது. ஆனா பகவான் கிளியர் சொல்லுக்கார், சாதுர்வர்ணம் மயா சுத்தம் குணகர்ம விபாகஷ, அது ரொம்ப முக்கியம், குண கர்ம விபாகஷ. அதுதான் முதலே சொன்னேன், வீட்டுல சொன்ன கர்மயோகமே வேற, அந்த கர்மயோகத்தை ஃபாலோ பண்றதுக்கு அதிகாரிகள் ரொம்ப குறைவு. மூணு வருணத்துல இருக்கக்கூடிய புருஷால் தான் அதை பண்ண முடியுது கர்மயோகத்தை, ஏன்னா அப்படிதான் இருக்கு. அது இன்னைக்கு சில பேர் வந்து இப்ப இல்லாத ஸ்திரீகளா இருக்கேன், ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்கா, பெரிய பதவியில் இருக்கிறா, கிட்ட படிக்கிறா ரெண்டு பேரு, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, சாஸ்திரம்னா வந்து மேல் ஓரியண்டடா இருக்கு அப்படின்னா அவள் இடத்த என்ன ஆர்கியூ பண்றது. அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும்னா நான் சொன்னா அது எடுபடாது, ஏன்னா நான் இந்த ஜிம்மத்துல மேலா இருக்க வச்சிருக்கோம், மேல் டீமேல அந்தந்த ஜிம்மாவை பொறுத்தா இருக்கு, ஒருத்தர் இந்த ஜிம்மத்துல மேலா இருக்கனால எல்லாமே மேலா இருப்பது அவசியம் கிடையாது, இல்ல இந்த ஜிம்மத்துல ஃபீமேலா இருக்கனால எல்லா ஜிம்மத்துல ஃபீமேல கிடையாது. பகவான் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஜென்மத்துல எப்படி பிறந்திருக்கியோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன்னுடைய கர்மா, உன்னோட குணங்கள்லாம் அந்த பிறப்பு இருக்கு. அப்ப அந்த பிறப்புக்கு ஏத்தாமல் இருக்கக்கூடிய கர்மா நீ பண்ணிட்டு போ, அவ்வளவுதான் விஷயம். டிஸ்கிரிமினேஷன் இல்லை, கிடையாது. டிஸ்கிரிமினேஷன் அதாவது ஷார்ட் டேர்ம் வியூவில் பார்த்தா தான் அப்படி தெரியுது. லாங் ரன்ல பார்த்தா எதுவுமே எல்லாமே ஈவன் லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான். அதனால யாரும் யாரும் டெவலப் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாமே அதனால்தான். ஆமா, இல்ல ஏன்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, நம்ம பிராக்டிக்கலா நம்ம பார்க்கணும். அதாவது டிஸ்கிரிமினேஷன் சொசைட்டில இருக்கு. அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து இந்த சிஸ்டத்தினால வந்தது கிடையாது, அது மேன்மேட். எந்த ஒரு சிஸ்டம் எடுத்திருந்தாலும் அதில் ஃபால்ட் வந்து கண்டிப்பாக வில் க்ரீப் இன். அது தடுக்க முடியாது, ஒரு பெர்ஃபெக்ட் சிஸ்டம் பண்ண முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எந்த ரூல் போட்டாலும் நீங்கள் அதில் 10 பேர் பாதிக்கப்படுவாங்க. 100 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க பாப்புலேஷனில், 100 பேரையும் பாதிக்காமல் ரூல் போடவே முடியாது. நீங்கள் எந்த ரூல் போட்டாலும் 10 பேர் அதில் பாதிக்கும். பட் அவனுக்கு வேற எங்கேயும் காம்பன்சேட் ஆகும், அதான் அதில் முக்கியம். அதை புரிஞ்சுக்கணும் நமக்கு. அப்போ இந்த லிமிடேஷனில் இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டால், அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்குது, அந்த ரோல் அவன் பெர்ஃபார்ம் பண்ணும். அது டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. பட் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால, ஏதோ ஒரு காரணத்தினால டிஸ்கிரிமினேஷன் ரோலில் வந்துருக்கு. வந்தால் ஆண் பெண்ற பேதம். அப்புறம் இப்போ வண்ணாசந்தன் சொன்னால் கூட, அவாவா அவள் டியூட்டி பண்ணணும் அவ்வளோதான், எல்லாருமே கர்மயோகியாக இருந்தால் அங்கே டிஃபரன்ஸே இல்லையே. அவாவா டியூட்டி அவா பண்ணிட்டு இருந்தா அப்போ வேதம் எங்கே வரப்போகிறது? இப்போ ஒருத்தன் பாசாக இருக்கான்னா அவன் கடமையை பண்ணுறான், மற்ற பியூனாக அவன் கடமை அவன் மற்ற கடமையை பண்ணுறதுன்னு பார்த்தா அவங்களும் வேதம் கிடையாது. அப்போ இந்த இதெல்லாம் வந்து மாறிடுது, நீங்கள் காலமானது இப்போ மாறிடுது. அப்போ அந்த ஜானியர் பகுதின்னு சொன்னாலும் அது வந்துட்டே இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆளும் போல, திருப்பி பகவான் தரம் சரி பண்ணால் பண்ணலாம். சண்டை போடுறது இல்லை, தர்மத்தை அவன் அனுஷ்டிக்கணும். அடுத்ததா தர்மத்தை காப்பாற்ற சத்ருட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரொடக்ஷன் தான். ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.